వెంకటాద్రిసమం స్థానం బ్రహ్మాండేనాస్తి కించన వెంకటేశ సమో దేవో న భూతో న భవిష్యతి ఫాల్గుణే మాసి పూర్ణాయాం ఉత్తరక్షేం దువాసరే గోవిందరాజో భగవాన్ పదురాసీత్ మహామునే పద్మా పద్మ సరో మధ్యే ప్రసన్న వదనే క్షణ ప్రాదురాసీత్ జగన్నాథం పశ్యంతీం ప్రియదర్శన వేంకడన్ గల్మిమ్మేల్ వినైముట్రవుం తాంగల్ తంగట్కు నల్లనవే శైవార్ వేంగడత్తురైవార్కు నమాయన్నలాం కడమై అదుసుమందార్గట్కే సింద్రాల్ కుడయాం ఇరుందాల్ సింగాసనమాం నింద్రాల్ మరవడియాం నీల్కడలుల్ ఎన్రుం పుణయాం మణివిళక్కాం పూంపట్టాం పుల్గుమణయాం తిరుమార్క్ అరవ్ వేంగడత్తురైవార్క్ నమః. తిరువణంతాళ్వానాలే కపిల మహర్షికి ఉపదేశం பண்ணப்பட்ட శ్రీమద్ వెంకటేశ అష్టోత్తర శతనామావళిలే இன்றைய தினம் 74வது நாமாவினுடைய அனுபவம். ருக்மாப்ஜ சரசீ கூல லக்ஷ்மி கிருத தபஸ்வினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. ருக்மாப்ஜ சரசீ கூல லக்ஷ்மி கிருத தபஸ்வினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ருக்மாப்ஜ சரசீகூல லக்ஷ்மீகிருத தபஸ்வி என்பது. ருக்மம் அப்படின்னா ஸ்வர்ணம் அர்த்தம், தங்கம். அப்ஜம் அப்படின்னா தாமரை. சரசீகூல அப்படின்னா குளத்தினுடைய கரையிலே, தடாகத்தினுடைய கரையிலே. கிருத தபஸ்வி அப்படின்னா தவம் பண்ணியவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது திருச்சானூர்ல இருக்கக்கூடியதான பத்மசரஸ் அப்படின்ற புஷ்கரணியினுடைய கரையிலே திருவேங்கடமுடையான் மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பிராட்டியை குறித்து தபஸ் பண்ணினார். அந்த விஷயம் இந்த நாமாவளியாலே சொல்லப்படுறது. இதுக்கு முன்னாடி நாமாவாலே சங்கரன்னு சொல்லக்கூடிய ருத்ரன் திருவேங்கடமலையினுடைய தாழ்வரையில் ஆக்னேய மூலையில் திருவேங்கடமுடையானை தியானம் பண்ணிக்கொண்டு ஆகல்பம் வசாமீக என்ற பெருமாளுடைய வாக்கியத்தை கடைபிடித்துக் கொண்டு இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் பெருமாளுடைய பக்தனாக வசித்துக் கொண்டிருக்கிறான்னு பார்த்தோம். அந்த நாமாவிலே பெருமாளை குறித்து ஒருத்தன் தியானம் பண்ணிட்டு இருக்கிறது, தபஸ் பண்ணிட்டு இருக்கிறது சொல்லப்பட்டது. இந்த நாமாவினாலே பெருமாள் ஒருத்தரை குறிச்சு பண்ண தபஸும் தியானமும் சொல்லப்படுறது. போன நாமாவிலே ருத்ரன் பெருமாளை குறித்து தபஸ் பண்றான். இந்த நாமாவிலே பெருமாள் தாயாரை குறித்து தபஸ் பண்றார். இது ஒரு அனுபவம். ருக்மாப்ஜம் அப்படின்னா ஸ்வர்ண தாமரை, பொற்றாமரை. இந்த பொற்றாமரை எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்வர்கலோகத்துல இருக்கும்னு புராணங்கள்லாம் சொல்றது. வராக புராணம் சொல்றச்ச இந்திரன் முதலான தேவர்கள் இருக்கக்கூடியதான ஸ்வர்கலோகத்திலே பொற்றாமரை என்பது உண்டு, அதாவது ஸ்வர்ணத்தினாலான தாமரை. ஆனா அது நம்மெல்லாம் பெருமாளுக்கு அர்ச்சிக்கிறதுக்கு பண்ணி வச்சுக்கிறாப்பல ஸ்வர்ண புஷ்பம் இல்ல. நிஜமாவே ஒரு தடாகத்திலே, ஒரு குளத்திலே, நீர்நிலையிலே, நம் ஊர்ல செந்தாமரை, வெள்ளத்தாமரை அதெல்லாம் வளர்றது போல ஸ்வர்ண தாமரைன்னு சொல்லக்கூடிய பொற்றாமரை நிஜமாவே தண்ணியில வளருமாம், அங்க பூக்குமாம். தாயாரை அடைய வேணும் என்பதற்காக பெருமாள் என்ன பண்ணினானா ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடியதான அந்த பொற்றாமரையை வர வச்சானா. இந்திரனிடத்துல சொல்லி அந்த பொற்றாமரையை வரவைத்து அத இந்த திருச்சானூர்ல இருக்கக்கூடியதான புஷ்கரணியிலே வளர பண்ணினானோ. வேற எங்கேயோ இருக்கிற செடி நமக்கு புடிச்சு போயிடுச்சுன்னா நம்ம மாத்திலையும் வரணும்னு கொண்டாந்து நட்டுக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் அந்த பொற்றாமரையை இந்த குளத்திலே பூக்க செய்ய வேண்டும். இந்த குளமெல்லாம் பொற்றாமரை இருக்கணும், அதுல இருந்து பிராட்டி ஆவிர்வவிக்கணும் அப்படின்னு பெருமாளுக்கு ஆசை. அதனால அந்த மாதிரி பண்ணினானோ. அப்படி பொற்றாமரைகளை விளைவித்து விட்டு அந்த சரசினுடைய கரையிலே பிராட்டி வரணும், என்னோட வந்து சேர்ந்துடு அப்படின்னு பிராட்டியை நினைச்சு பிராட்டியினுடைய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு பெருமாள் 12 வருஷ காலம் தபஸ் பண்ணினான்னு தெரியறது. அதை பத்தி இந்த நாமாவினாலே பார்க்க போறோம். ருக்மாப்ஜ சரசீகூல லக்ஷ்மி கிருத தபஸ்வி. பொற்றாமரை புஷ்பங்களை உடைய பத்மசரஸ் என்கிற குளத்தினுடைய கரையிலே மகாலட்சுமியின் பொருட்டு தவம் பண்ணின ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா அப்படின்றது இந்த நாமாவளியினுடைய மேலோட்டமான அர்த்தம். எல்லா லோகங்களுக்கும் உபாசியன் பெருமாள் அப்படின்னா எல்லா லோகமும் எல்லா லோகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, மனுஷா என்ன, எல்லாரும் பெருமாளை தான் உபாசனை பண்ணுவா. உபாசனை அப்படின்னா பக்தி, பெருமாள் கிட்டதான் எல்லாரும் பக்தி பண்ணுவா, அவனைதான் சேவிப்பா, அவனை நோக்கிதான் யாக யஜ்ஞங்கள் தபம் ஜபம் எல்லாம் பண்ணுவா, அவனைதான் பிரார்த்திப்பா, அவனைதான் கும்பிடுவா, எல்லோரும் அவனைதான் சேவிப்பா. ஆனா அப்படி எல்லோராலும் வணங்கப்படக்கூடிய சேவிக்கப்படக்கூடிய பெருமாளும் கூட இந்த இடத்திலே மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தர்ம பத்னியான பிராட்டியை குறித்து தபஸ் பண்றான், உபாசனம் பண்றான். பிருகு மகர்ஷியானவர் யார் நிஜமாவே சாத்விகமான மூர்த்தி, யாருக்கு ரொம்ப பொறுமை உண்டு, யார் பொறுமையே வடிவான மூர்த்தி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவாதான் வசந்த தெய்வம், எது ரொம்ப பொறுமையா சாத்விகமான தெய்வமா இருக்கிறதோ அதுதான் வசந்த தெய்வம். அதனுடைய காலத்தான் எல்லாரும் பிடிக்கணும், அதுதான் சரணாகதி பண்ணணும், அதுதான் ஆசிரியக்கணும். அதனால யார் சாத்விகமான மூர்த்தி, பரம சாத்விகமான மூர்த்தி அப்படின்னு பாக்கணும்னுட்டு முதல்ல மும்மூர்த்திகளை சோதனை பண்ணணும்னுட்டு பிரம்மாவின் இடத்துல போனார், அங்க தோத்து போயிட்டார். ருத்ரன் இடத்துல போனார், அங்கேயும் தோத்து போயிட்டார். இப்போ திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் மீது பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார், பெருமாள் திருவடி கிட்ட பிராட்டி உட்கார்ந்துட்டு இருக்கா, அங்க போனார். பெருமாள் இவர் வராததை கவனிக்காது போல இவர் வரவேற்காம பேசாம இருந்துட்டார். இவருக்கு ஒரு ரிஷி நான் வந்திருக்கேன் என்ன அவமதிக்கிறாப்புல இருக்கிறதேன்னு கோபம் வந்துடுத்து பெருமாளுடைய மார்புல எட்டி உதைக்கிறார் இந்த பிருகு. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய பிராட்டி பாக்குறா, பெருமாளை பாக்குறா. பெருமாள் சாதாரணமா இருக்காரு, எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்ல பெருமாள் இடத்துல. பிராட்டி கோபம் வந்துடுத்து, நான் இருக்கக்கூடிய மார்பிலே அந்த ரிஷி எட்டு உதைக்கிறார், நான் அங்க இருக்கேன், எப்படியானா என்னுடைய ஆம்படியா இருக்கக்கூடிய மார்பை நீ உதைக்கலாம் அப்படின்னு அவர் மீது கோவித்துக் கொள்ளாமல், அவர் உதைக்கிறது பரவாயில்ல எனக்கு அதனால ஒண்ணுமில்லைன்ற மாதிரி சாதாரணமா மௌனமா இருக்கீங்களே அப்படின்னு பிராட்டி கோபம் வந்துடுறது. கோபம் வந்துட்டு இனிமேல் நான் ஒரு க்ஷணம் கூட இங்க இருக்க மாட்டேன், உங்களோட இருக்க மாட்டேன்னு கோவச்சுண்டு பூலோகத்துக்கு வந்துடுறா பிராட்டி. அப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த புருக மகர்ஷியனுடைய காலை புடிச்சுக்கிறார். எந்த காலால தன்னுடைய மார்பிலே புருகு உதைத்தாரோ அந்த காலை புடிச்சு, சுவாமி என்னுடைய மார்புகள்லாம் மலையை போல கடினமான மார்புகள், இந்த மலை போல இருக்கக்கூடிய மார்பை கொண்டுதான் நான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ராட்சசர்களை எல்லாம் எதிர்த்து அவளை சமகாரம் பண்ணி புறமுதுகிட்டு ஓட செய்தேன். ராமாவதாரத்துல என்னுடைய புஜபல பராக்கிரமத்தை எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய மார்பு அதை நீங்க உதச்சவங்களே உங்களுக்கு ரொம்ப வலிக்கும், ஐயோ வலிக்க போறது பாவம் உங்களுடைய கால் அப்படின்னுட்டு அவருடைய கால் அப்படி தழவி கொடுக்கறாப்புல, அவருடைய கால் கட்டை விரல்ல ஒரு அகங்கார கண்ணு ஒண்ணு இருக்குதான், ஒரு கண்ணு இருக்கும், அந்த கண்ணு முழுக்க அகங்காரமே வடிவான கண்ணு. அது அப்படி காலை தடவுறது போல அந்த கண்ணை பெருமாள் அப்படி நசுக்கிட்டார், அந்த கண்ணை இல்லாம பண்ணிட்டார். அப்ப அவருடைய அகங்காரமானது மொத்தமா எரிஞ்சு போயிடுத்து, அழிஞ்சு போயிடுத்து. அந்த காலில் அந்த கண் இருந்ததுனால அவருக்கு அகங்காரம் தலைக்கு மேல போகவே தான் பெருமாள் மார்புல எட்டி உதைத்து சோதனை பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு தைரியம், அசட்ட தைரியம் வந்தது. இப்ப இவர் அந்த கண்ணை சம்ஹாரம் பண்ண உடனே நிலையை உணர்ந்தார். நம்ம என்ன பண்ணோம், எப்பேற்பட்ட பாபகாரியத்தை பண்ணோன்றத உணர்ந்து உடம்பெல்லாம் பதறி போய் நடுங்கி போய் பெருமாளே என்ன மன்னிச்சுடுவோ தெரியாம பண்ணிட்டேன்னு இந்த ரிஷி பெருமாளுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு க்ஷமாபணம் பிரார்த்திக்கிறார், மன்னிச்சுடுங்கோ பெருமாளும் உன்னுடைய அகங்காரத்தை அழிப்பதற்காகவே நான் இந்த மாதிரி பண்ணினேன், அதனால ஒண்ணும் இல்லை அப்படின்னு இவா ரெண்டு பேருக்குள்ள சம்பாவனை இப்படி ஆயிடுறது. ஆனா பிராட்டி பெருமாள் இடத்துல கோவிச்சுண்டு போறாளே, இது சரியா? நேத்து பாக்குறச்ச ஸ்ரீகரஹா ஸ்ரீகராய ஸ்ரீவேங்கடேஷாய நமகான்ற நாமாவளி பாக்குறச்ச பெருமாள் பிராட்டிக்கு கையா இருக்கான், பிராட்டி பெருமாளுக்கு கையா இருக்கா, இவா ரெண்டு பேரும் அந்யோன்ய தம்பதிகள், இவாளுடைய தாம்பத்தியம் என்னைக்குமே வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தாம்பத்தியமாக ஒருத்தர் ஒருத்தர் நன்னா புரிஞ்சுண்டு கருத்து வேற்றுமையே இல்லாம ஒருமித்த கருத்தோடு சந்தோஷமா இவா ரெண்டு பேரும் குடும்பம் பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் இவாளுடைய குடும்பமான இந்த அகில லோகங்கள்னு சொல்லக்கூடிய வசுதெய்வ குடும்பகம் என்கிற இவாளுடைய குடும்பம் கூட நன்னா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒற்றுமையே உருவான திவ்ய தம்பதிகள் இவா அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கு பிராட்டி பெருமாள் இடத்துல கோவிச்சுண்டு ஒரு க்ஷணம் கூட இனிமேல் இங்க இருக்க மாட்டேன்னு வந்துடுறாளே, இது சரியா? அப்ப இவாளுக்குள்ள அந்யோன்ய தாம்பத்தியம் என்பது கிடையாதா அப்படின்னா ரிஷிகள் தெரிவிக்கிறார், பிராட்டி இப்போது கோவித்து கொண்டு வந்ததுன்றது ஒரு பொய்கோபம், கோவிச்சுக்கிறாப்புல வந்துட்டா. எதனால அப்படின்னா, பெருமாள் எப்போதெல்லாம் இந்த பூலோகத்திலே அதர்மம் தலையடிக்கிறதோ அப்போது அந்த அதர்மத்தோடு கோலோச்சக்கூடிய துஷ்டால சம்ஹாரம் பண்ணிட்டு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், பக்தால காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவதாரம் பண்றாரோ இல்லையோ, அந்த மாதிரி பிராட்டிக்கும் கூட அவதாரம் எல்லாம் உண்டு. ராகவத்தியே அபவத் சீதாக ருக்மிணி கிருஷ்ண ஜன்மினி அப்படின்ற ஒரு விஷ்ணு புராண ஸ்லோகம், பெருமாள் ராகவனா ராமனா அவதாரம் பண்றச்ச, பிராட்டி சீதையா அவதாரம் பண்றா, பெருமாள் கண்ணனா அவதாரம் பண்றச்ச, பிராட்டி ருக்மிணியா அவதாரம் பண்றான்னு பிராட்டிக்கும் நிறைய அவதாரங்கள் சொல்றது. பெருமாள் எப்போது எங்கு தோன்றினாலும் பிராட்டி இல்லாமல் தோன்ற மாட்டான், பெருமாள் அவதாரம் பண்றான்னாலும் பிராட்டியோட தான் அவதாரம் பண்ணுவான். வாமன அவதாரத்திலே ஒரு 10 வயசு குழந்தை, சின்ன குழந்தை, உபநயனமாட வடு பிரம்மச்சாரி, கையில கொடையும் கமண்டலமும் வச்சுட்டு வர்றது, கிருஷ்ணாஜினம்னு சொல்லக்கூடிய பிரம்மச்சாரிகள் போர்த்து கொள்ளக்கூடிய மான் தோலை போத்திண்டு வர்றது, 10 வயசு குழந்தை, பிரம்மச்சாரி குழந்தை, அங்க எங்க பிராட்டி வந்தா அப்படின்னா, அப்போது பிராட்டி பெருமாளுடைய மார்புல இருக்காளாம், மார்புல ஒரு பெண் இருக்கா, ஆம்படியா இருக்கா, பிராட்டி இருக்கா அப்படின்னா இவன் பிரம்மச்சாரின்னு யாரு ஒத்துப்பா, யார் நம்புவா, தெரிஞ்சு போயிடுமோ இல்லையோ. அதனால கிருஷ்ணாதினம்னு சொல்லக்கூடிய மான் தோலை மேல போத்து பிராட்டியை கவர் பண்ணிட்டானா, மறைச்சுட்டானா பெருமாள். சால்வை போத்துண்டா எப்படி வந்து உடம்பு மறைஞ்சு போறதோ, அந்த மாதிரி கிருஷ்ணாதினம்னு சொல்லக்கூடிய மான் தோலை போத்தி மார்புல இருக்கக்கூடியவளான பிராட்டியை மறைச்சுட்டானா. இது எதுக்காக அப்படின்னா, வந்தவன் பெருமாள் தான், லட்சுமி பத்தி தான் அப்படின்னு கண்டுபிடிக்காம இருக்கணும் எதிரிகள், ஒண்ணும். ரெண்டாவது, பிராட்டி மறைக்கப்படவில்லை அப்படின்னா, பிராட்டி பார்த்துட்டா பிராட்டியினுடைய அருள் பார்வையினாலே எதிரிகள் கட்சி பலமாகிவிட போகிறது, அதனால வந்த காரியம் நிறைவேறாது அப்படின்னுட்டு அதுக்காகவும் பண்ணிட்டான்னு சொல்றது உண்டு. இப்படி இதை குறிப்பிட்ட போது திவ்ய பிரபந்த வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை சாதிப்பர், களவு செய்யலும் பிரிக்க ஒண்ண முடிய பிரிக்க ஒண்ணாதபடியான இரட்டை, களவு செய்யலும் பிரிக்க ஒண்ணாதபடியான இரட்டை, இவா ரெண்டு பேரும் இருக்கிறாள் இரட்டை, இந்த ஜோடி, இந்த துவயம், இந்த மிதுனம், இது பிரிக்க முடியாத மிதுனம், அவ்வளவு ஒற்றுமை, எப்போ ரெண்டு பேரும் அப்படியே தோலோட தோல் ஒட்டின்றே இருப்பா, அத்தனை ஒற்றுமை இவா ரெண்டு பேருக்குள்ள, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும். அது எப்பேற்பட்ட இரட்டை, எப்பேற்பட்ட ஜோடி தெரியுமோ, களவு செய்யலும் பிரிக்க ஒண்ண முடியாதபடியான ஜோடி. சுவாமி சாதாரணமா அவ இயல்பா இருக்கிறச்ச ஒன்னா இருக்கா, சரி, களவு இப்படி கள்ள வேஷத்தை திருட்டு வேஷத்தை போட்டுண்டோ, தான் உண்மையாவே கிரகஸ்தன் பெருமாள், எல்லா லோகங்களுக்கும் பிதா லக்ஷ்மி மாதா, அப்படி இருக்கிறச்ச ஒரு கல்யாணமானவன், இந்த உலகத்தை தன்னுடைய குழந்தையாக உடையவன், ஒரு 10 வயசு பாலகனை போல பிரம்மச்சாரியா வரான் அப்படின்னா, அது நிஜமா? அது ஒரு பொய் வேஷம் தானே, களவு தானே அது. மகாபலியை வஞ்சனை பண்ணி தேவர்களை ரட்சிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி வரான் பெருமாள், அதனால் அவன் பண்ண காரியம் களவு அப்படின்னு கொண்டாடுற. அந்த களவுல கூட வந்து பிராட்டியையும் பிரிக்க முடியாதான், ஒரு க்ஷணம் அந்த மான் தோல் எடுத்து பார்த்தா உள்ள பிராட்டி உட்கார்ந்து இருப்பாளாம், பார்க்காத வரைக்கும் க்ஷேமம் இவனுக்கு, பார்த்தாலானா வாடின்றுவான். அதனாலே களவு செய்யலும் பிரிக்க முடியாதபடியான இரட்டை வாளுடைய இரட்டை. அப்படிதான் பெருமாள் எங்க போனாலும் பிராட்டியோட தான், எந்த அவதாரம்னாலும் அவனுக்கு தகுந்த மாதிரி பிராட்டி அவதரிச்சுடுவான். உதாரணமா பெருமாள் ஒரு சிம்மமா அவதாரம் பண்றான்னா பிராட்டி ஒரு பெண் சிம்மமா அவதாரம் பண்ணுவா, அந்த மாதிரி பெருமாள் பிராட்டி இல்லாம இருக்கிறது இல்லைன்னு எல்லா புராணங்களும் வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்றது நமக்கு. அப்படி இருக்கிற போது யாரோ ஒரு பண்ண தப்புக்காக பிராட்டி பெருமாளிடத்திலே கோச்சுண்டு வருவாளா? நாம் என்ன சொல்றோம், நாம் ஏதாவது தப்பு பண்ணினா கூட பெருமாளிடத்துல பிராட்டி நமக்காக பரிந்துரைக்கிறா, சுவாமி அந்த குழந்தை ஏதோ தெரியாம பண்ணிடுத்து, அது தப்பே பண்ணல, ஏதோ வேற மாதிரி பண்ணணும்னு வந்தது, கடைசியில இந்த மாதிரி ஆயிடுத்து, அது பண்ணது தப்பே இல்ல, மன்னிச்சுடுங்கன்னு நமக்காக பெருமாளிடத்திலே பரிந்துரை பண்ணக்கூடியவள் பிராட்டி, புருஷக்கார பூத்தைன்னு அனுபவிக்கிறோமோ இல்லையோ. முடிஞ்ச மட்டும் நாம பண்ண தப்ப வந்து பெருமாளிடத்துல சொல்லவே மாட்டாளாம் பிராட்டி, நாம பண்ண தப்பை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லவே மாட்டாளாம். அப்படியே பெருமாள் கேட்டாலும் கூட அது தப்பு பண்ணணும்னு பண்ணல, ஏதோ தெரியாம பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு வந்து கடைசியில் அது இந்த மாதிரி ஆயிடுத்து, அதனால அதை மன்னிச்சுடுன்னு சொல்லி நமக்காக பரிந்துரை பண்ணுவாளாம். இதே மாதிரி நீ எல்லாருக்கும் பரிந்துரை பண்ணிட்டு வந்தியானா, அப்புறம் அவ இஷ்டத்துக்கும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவான், பெருமாள் கோவிச்சிருந்தானா, அப்போ பெருமாளை தன்னுடைய அழகால அப்படி மயக்கி நீ சொல்றது சரிதான் நான் பெசாம இருந்து விடுறேன் பெருமாள் அப்படி அமைதியா இருக்க வச்சுடுவானோ. பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார், சேதனனை அருளாலே திருத்தும், ஈஸ்வரனை மொழியாலே திருத்தும் அல்லது விழியாலே திருத்தும். சேத்தனன் அப்படின்னா ஜீவன், நாமெல்லாம் சேத்தனால் நம்மள அருளாலே திருத்துவலாம். இப்ப அடியேன் ஒரு தப்பு பண்ற அப்படின்னா இது நம்முடைய குழந்தை நம்மளை சேவிக்கிறதுக்காக வர்றது இது தப்பு பண்றது அதனால இத திருத்துவோம் அப்படின்னு விட்டு அடியனுக்கு அனுகிரகம் பண்ணுவா. அந்த அனுகிரகத்தினால அடியேன் புத்தி மாறி அம்மா நான் பண்ணது தப்பு நீ புரிய வச்சுட்டே அந்த மன்னிச்சுடு இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு அடியேனா திருந்துறதுக்காக அவளுடைய அருளை கொண்டு அவளுடைய தயையை அனுகிரகத்தை கொண்டு என்னை திருத்துவா. அது சேத்தனனை அருளாலே திருத்தும், நம்மளை எல்லாம் அவருடைய அனுகிரகத்தினாலே திருத்திடுவா. சரி, சேத்தனன் அனுகிரகத்தினால திருத்திட்டா பெருமாளை எப்படி அனுகிரகம் பண்ண முடியுமோ? அப்ப எப்படிடா பெருமாளை வந்து இவ மாத்தற அப்படின்னா திருத்துறதுன்னா பெருமாள் என்ன தப்பு பண்ணினார் அப்படின்னா தப்பு பண்றது இல்ல, பெருமாளை இவ வழிக்கு கொண்டாடுறது. அப்படி கொண்டாந்தாதான் நாம எல்லாம் தப்பிப்போம். பெருமாள் என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்ம பெசாம இருக்கலாம், பிராட்டி அமைதியா இருந்துட்டாலாம்னா நம்ம கதி என்ன ஆறுது? அதனால ஈஸ்வரன் சொல்லக்கூடிய பகவான என்ன பண்ணுவாளாம், மொழியாலே திருத்தும், அதாவது தன்னுடைய பேச்சால திருத்துவாளாம். நமக்காக வாதம் பண்ணுவா, தப்பே பண்ணல சுவாமி முதல்ல, ஐயோ தெரியாம பண்ணிடுத்து, ரெண்டாவது மூணாவது பண்ணவே இல்லை வேற ஏதோ பண்ணலான்னு போய் இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படி இப்படின்னு நமக்காக வாதாடி கடைசியில பெருமாளை வந்து அப்படி கூல் பண்ணிடுவா. அப்படி நீ எப்பா பாரு ஏதாவது ஒரு பக்தனுக்காக இப்படிதான் என்னண்ட வாதம் பண்ணிட்டு பறிஞ்சுட்டு வர அப்படின்னு பெருமாள் ஏதாவது கேட்டுட்டாரானா, அப்படி சிரிச்ச முகத்தோட பெருமாள் அப்படி கண்ணுக்கு கண்ணு பார்ப்பாளாம். அப்படி அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு சொல்ற மாதிரி மலர்ந்த முகத்தோட பெருமாள் அப்படி காதலோட ஆசையோட கண்ணால பார்ப்பாளாம். அந்த பார்வைக்கே பெருமாள் அப்படியே வாய மூடிட்டு தலை தூங்க போட்டுருவனும். ஈஸ்வரனை மொழியாலே திருத்தும், அப்பவும் கேட்கலன்னா விழியாலே திருத்தும், தன்னுடைய கண் அழகாலே திருத்துவா அப்படின்ற மாதிரி. அப்படி பெருமாள் வந்து ஒரு விஷயத்துக்காக ஏங்குறான் அப்படின்னா அது பிராட்டியினுடைய கண் பார்வைக்காக. பிராட்டி நம்மளை அன்பா பார்க்கணும், ஆசையா பார்க்கணும் அப்படின்ற அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்காக பெருமாள் ஏங்குறான்னு சம்பிரதாயத்திலே சொல்றது உண்டு. அப்பேற்பட்ட ஒற்றுமை இவாளுடையது. அப்படி நமக்காக பெருமாளை காட்டிலும் ஒருபடி என்ன பலபடி மேல இறங்கி வந்து நம்மளை காப்பாத்தணும், நமக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இருக்கா பிராட்டி மகாலட்சுமி. அவ போய் இந்த மாதிரி அவளுடைய குழந்தைகள்ல ஒருத்தனான புருகுவ கோச்சுண்டு இந்த மாதிரி வந்துடலாமா, இல்ல பெருமாளை விட்டு வந்துடலாமா? இவா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதானே இந்த உலகம் நன்னா இயங்கும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். இவா பிரிஞ்சுட்டாலான்னா நாம எல்லாம் கஷ்டப்பட மாட்டோமா? வந்துடுறாளே அப்படின்னா பொய்க்கோபம் கொண்டு நடிச்சு வரா, கோச்சுண்டா மாதிரி ஒரு பாவலா பண்ணிட்டு. எதுக்காக அந்த மாதிரி வரணும் அப்படின்னா, பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டார் இந்த பூலோகத்திற்கு வந்து ஸ்ரீனிவாசனாக திருவேங்கட மலை மேலே ஸ்வேதவராக கல்பம் முடிகிற வரைக்கும் எழுந்தருள் இருந்து அந்த கல்பம் முடிகிற வரைக்கும் பக்தர்களை எல்லாம் ரட்சித்துக் கொண்டு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு எல்லாரும் காப்பாத்தின் இருக்கணும் அப்படின்னு விட்டு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டான். அதுக்கு ஒரு வியாஜம் ஒரு காரணம் போகணும் இல்லையோ? அதனால பெருமாளுக்கு முன்னால பிராட்டிய போக செய்து பிராட்டி கோச்சுண்டு வராப்புல வந்துருவா, அவளை தேடிட்டு வராப்புல இவன் வர்றது, அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் இங்கேயே பர்மனண்டா தங்கி இருந்து பூலோகவாசிகளான நம்ம எல்லாம் கூட அனுகிரகம் பண்ணி கொண்டு இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் வசிப்பதுன்னு இவாளுடைய சங்கல்பம். இத இவனும் வாய திறந்து சொல்லல இந்த மாதிரி நடக்க போறதுன்னு, அவளும் சொல்லல, ஆனா நடக்கிறது பாருங்க ஒரே மாதிரி. அதுதான் ஒரு நினைவால் என்ற உயிரெல்லாம் உயர்ன்னு சுவாமி தேசகன் காட்டி கொடுத்தபடி ரெண்டு பேருடைய எண்ணமும் சிந்தனையும் சங்கல்பமும் ஏக சங்கல்பம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு நினைவு ஒருமித்த கருத்தை உடையவர்கள். அப்படி அவதார காரணமா வந்துட்டா, அவளை தேடிந்து பெருமாள் வந்தான், அவளை கண்டுபிடிச்சிட்டான், ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா, இப்ப ரெண்டு பேரும் ஜோடியா திருவேங்கட மலை மீது வாசம் பண்றா, நம்மளை எல்லாம் காப்பாத்தின்னு இருக்கா. இதுதான் விஷயம். இப்படி பிராட்டியை குறித்து பெருமாள் அவளை தேடணும்னுட்டு பூலோகத்துக்கு வரான். இது எங்க சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னா பத்ம புராணத்திலே சொல்லப்பட்ட விஷயம். அதாவது ஸ்ரீனிவாச கல்யாணம்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய கல்யாணம், திருவேங்கடமுடையானுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் நடந்த கல்யாணம் ரெண்டு விதமா சொல்லப்படுறது. ஒன்னு நாம ஏற்கனவே பலமுறை பார்த்த மாதிரி இந்த நாமத்திலே பார்க்க போகிற மாதிரி திருச்சானூர் புஷ்கரணியிலிருந்து தாயார் அவதரிச்சு பெருமாள் கழுத்துல மாலை போட்டு சுயம்பரமா பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு ஆகாச ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தனுடைய பெண்ணாக அவதரித்து வகுல மாதான்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய வளர்ப்பு தாயார் அந்த ராஜாவினிடத்துல போய் ஸ்ரீனிவாசனுக்கு பத்மாவதி கல்யாணம் பண்ணி கொடுங்கோன்னு பொண்ணு கேட்டு கல்யாணமாகி நாராயணவனம்னு சொல்லக்கூடிய இடத்துல கல்யாணம் ஆனதாகவும் அப்படி கல்யாணம் அரைச்ச பண்ண தலிகையெல்லாம் அகோபுரன் ரிஷிம்மனுக்கு பெருமாள் நைவேத்தியம் பண்ண சொன்னதாகவும் புராணத்துல இருக்கு. ரெண்டு விதமாவும் இருக்கு. ரெண்டுத்துல எது சரி அப்படின்னா ஒரு ஒரு கல்பத்திலே ஒரு மாதிரியா நடந்திருக்கலாம். உதாரணமா கஜேந்திர மோட்சம் நடந்த ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றச்ச திவதேசங்கள்னு பார்த்தா கபிஸ்தலம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே கஜேந்திர மோட்சம் நடந்த இடம்ன்றது சொல்றப்படுறது புராணத்துல. நம்ம காஞ்சிபுரத்துல அஷ்டபுஜ பெருமாள் சன்னதியிலும் கஜேந்திர மோட்சம் சொல்லப்படுறது. வடக்கே ஒரு தேசத்திலேயும் வடநாட்டிலையும் திவதேசம் அல்லாத ஒரு ஊர்லயும் கஜேந்திர மோட்சம் நடந்துதான் சொல்லப்படுறது. அப்ப எதுதான் உண்மை அப்படின்னா ஒரு ஒரு கல்பத்திலே ஒரு ஒரு மாதிரி நடந்திருக்கும் அப்படின்றது நம்மளுடைய சம்பிரதாயம். தெளிவாதான் சொல்றான் நமக்கு இதுக்கு சமாதானமா. அந்த மாதிரி ஒரு கல்பத்துல இப்படி இன்னொரு கல்பத்துல அப்படி நடந்திருக்கலாம் இல்லையா. ஆனா திருச்சானூர் தாயாருடைய அவதார ஸ்தலமாக திகழ்கிறது. தாயார் இன்னைக்கும் அங்க கோயில் கொண்டு நித்தியவாசம் பண்ணி கொண்டு எழுந்துள்ளிருக்கா. அதனால தாயாருடைய ஆதிபத்தியம் நடக்கக்கூடியதான தாயார் பிரதானமான சந்நிதி. அந்த சந்நிதியிலே காலங்காலமா பெரியவா எதை அனுஷ்டிக்கிறாளோ எதை கடைபிடிக்கிறாளோ அதை பிரமாணமா கொண்டு இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சானூர்ல பிராட்டி அந்த பத்மசரஸ் சொல்லக்கூடிய குளத்தில இருந்து தோன்றிய அந்த புராண நிகழ்ச்சியைத்தான் பிரமாணமா கொண்டு உற்சவங்கள்லாம் பண்ணிட்டு வரா. திருச்சானூர்ல பிரம்மோற்சவம் நடக்கிறது பிராட்டி இந்த பத்மசரோவரம்னு சொல்லக்கூடிய குளத்தில இருந்து அவதரிச்ச கார்த்திகை சுக்ல பஞ்சமி அன்று தீர்த்தவாரி ஆகும்படியாதான் பத்து நாள் உற்சவம் நடக்கிறது. அன்னைக்கு ராத்திரி புராணம் வாசிக்கிறச்ச கூட இந்த பத்ம புராணம் தான் வாசிக்கிறா. அதனால இந்த விஷயத்திலே பத்ம புராணம் எல்லோராலும் கடைபிடிக்கப்படக்கூடிய திவதேசத்திலே கோவுள்ல பெரியவாளால பூர்வாச்சாரியாலால ஏற்படுத்தப்பட்ட புராணமானபடினாலே அதன்படிதான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். வெங்கடாச்சல மகாத்மியத்தை முழுசா அனுபவிக்கிற சமயத்துல அங்க ஆகாச ராஜாவினுடைய பொண்ணா பிராட்டி அவதாரம் பண்ணி நடந்த கல்யாண சரித்திரம் எல்லாம் தனியா அனுபவிக்கலாம். இப்படி பிருகு மகர்ஷி உதச்சிட்டா, பிராட்டி பொய்க்கோவத்தோட வந்துட்டா, பெருமாள் தேடின்னு வந்துட்டார், பிராட்டி எங்க வந்தாலும் கோச்சுண்டு திருப்பார் கடல்ல இருந்து நேர பூமிக்கு கூட வரல, பாதாள லோகத்துக்கு போயிட்டாலாம். பூமிக்கு வந்தா பிராட்டி இருக்கா அப்படின்னு யாரானும் கண்டுபிடிச்சிட போறா, பெருமாள் சொல்லிட்டு போறா, இங்க இன்னும் எங்கேயானு டீப்பா போய் ஒளிஞ்சுக்கலான்னு மகான்கள் ரிஷிகள் பக்தர்கள் இவாள்லாம் வசிக்கக்கூடிய பூமியை விட்டுட்டு பாதாளத்துக்கு போயிட்டாலாம். ஏன்னா மகான்கள் நாரதரை போல சஞ்சாரம் பண்றவா இவாள் எல்லாம் பார்த்தாளானா பிராட்டி இங்கதான் இருக்கான்னு பெருமாள் இடத்துல சொல்லிட்டு போறா அப்படின்னுட்டு பாதாள லோகம்னு சொல்லக்கூடியது ஏகாந்தமான இடம், அங்கெல்லாம் யாரும் போக விரும்ப மாட்டா, அங்க போயிடலாம், அங்க போய் மறைஞ்சிருந்தாலாம். அங்க கபிலர்னு சொல்லக்கூடிய மகரிஷி வாசம் பண்ணிட்டு இருந்தார் ஏகாந்தமா பாதாளத்துல. அவர் என்ன பண்ணார், பிராட்டிய பார்த்துடுறார். அவர் கண்ணுக்கு பிராட்டி விக்கிரகமா தெரிஞ்சுட்டா, நிஜமான ஸ்வரூபத்தை காட்டாம விக்கிரகமா தெரிஞ்சுடுறா. அப்ப பிராட்டி மகாலட்சுமியினுடைய விக்கிரகம் இங்க எப்படி வந்ததுன்னு தெரியல, இங்க மகாலட்சுமி இந்த விக்கிரகத்துல இருக்கா, இவள் ஆராதனம் பண்ணணும்னு கபிலர் என்ன பண்றார், சந்தோஷமா தினம் இந்த மகாலட்சுமியா இருக்கக்கூடிய தாயாருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வர்றார். இப்படி மகாவிஷ்ணுவை பிரிந்து வந்த பிராட்டி விக்கிரகமாக கபிலராலே ஆராதிக்கப்பட்டு வந்தாள். அப்புறம் கபிலர் என்ன பண்ணார், பூலோகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த பிராட்டி தான் ஆராதனம் பண்ணக்கூடிய பிராட்டி விக்கிரகத்தையும் எழுந்தருள பண்ணி கொண்டு பூமிக்கு வந்துடுறார். வந்தபோது கரவீரபுரம் அப்படின்னு புராணத்திலே வர்ணிக்கப்படுகிற கொல்லாபுரம் என்கிற ஊர், இப்போ நாம நார்த் இந்தியால அந்த கொல்ஹாபூர்னு சொல்ற மூலியம் அந்த ஊர், அந்த ஊருக்கு வந்துடுறார். அங்க வந்து பார்த்தா கபிலர் ஆராதனம் பண்ண அந்த மகாலட்சுமி விக்கிரகத்தை அகஸ்தியர் ஒரு பத்து வருஷ காலம் ஆராதனம் பண்ணிட்டு வர்றார். கபிலர் அங்க விக்கிரகத்தோட வந்தார், அகஸ்தியரை பார்த்தார், இந்த மாதிரி பாதாள லோகத்திலே இருந்த பிராட்டியினுடைய விக்கிரகம் நான் தினம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். நான் அப்படியே சஞ்சாரமா போயிட்டு இருக்கேன், ஒரு இடத்துல என்னால தங்க முடியாது, அதனால பிராட்டி விக்கிரகத்தை உங்களாண்டு ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னா, அப்ப அகஸ்தியர் வந்து ஒரு பத்து வருஷ காலம் அந்த பிராட்டியினுடைய விக்கிரகத்தை ஆராதனை பண்ணிட்டு அந்த கொல்ஹாபூர்லயே இருந்துட்டு இருக்கார் அகஸ்தியர். பெருமாள் அங்க போறான், எங்க இருக்கா பிராட்டின்னு தெரிஞ்சுட்டு கொல்ஹாபூர் போய் எடுத்து பிராட்டி விக்கிரகமானது பெருமாள் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சுடுறது. இதெல்லாம் இவளுடைய விளையாட்டு லீலை, மறைஞ்சுடுறது. என்ன தேடி வந்தோமே, கண்ணால பார்த்தோம் கை அகப்படலையே அப்படின்னு பெருமாள் யோசிச்சுட்டு இருக்கிறச்சிய, தடுமாறின்னு இருக்கிறச்சிய, ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது. என்ன வாக்கு கேட்கறது அப்படின்னா, சுவர்ணமுகரி நதி ஓடுறது திருப்பதியில, அதனுடைய கரையிலே ஒரு குளத்தை நிர்மாணம் செய்து அந்த குளத்திலே தேவலோகத்தில் உள்ள சுவர்ண தாமரை புஷ்பங்களை பயிர் பண்ணி அந்த புஷ்பங்களை கொண்டு மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமியை 12 வருஷ காலம் அர்ச்சனை பண்ணி கொண்டு அவளுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணி கொண்டு தவம் பண்ணிண்டு வா, மகாலட்சுமி உனக்கு கிடைப்பாள் அப்படின்னு அசரீரி வாக்கு கேட்கறது பெருமாளுக்கு. அதன்படி என்ன பண்ணார் பெருமாள், திருப்பதியிலே ஓடுவதான சுவர்ணமுகி நதிக்கரைக்கு வந்தார். சுவர்ணமுகி நதி திருச்சானூர்ல தாயார் சன்னதியிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே ஓடக்கூடிய நதி. அந்த கரைக்கு வந்து இப்போது பத்மசரஸ் சொல்லக்கூடிய தாயார் சன்னதிக்கு பின்புறத்திலே இருக்கக்கூடிய புஷ்கரணியை பெருமாள் அவர் கையாலே நிர்மாணம் பண்றார். பெருமாளுடைய கையாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட புஷ்கரணி குளம் அது. புஷ்கரணியை நிர்மாணம் பண்ணி ஆயிடுத்து, அது சரஸ் குளம். தேவலோகத்திலிருந்து இந்திரனிடத்துல சொல்லி சுவர்ண புஷ்பம், சுவர்ண தாமரை புஷ்பம்னு சொல்லக்கூடிய பொற்றாமரைகளை வரவச்சுட்டார். அந்த புஷ்பங்களை இதுல பயிர் பண்றார். அங்க வளர்ந்த புஷ்பம் இங்கேயும் வளர்ந்துட்டு வருது. இப்படி பத்மம் விளைகிற குளமானபடியினாலே தாமரை குளம் அப்படின்ற பேர்ல பத்மசரஸ் பேர் வந்தது. பத்மசரஸ், பத்ம சரோவரம்னு பேர் திருச்சானூர்ல இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு. அங்கே தாயார பெருமாள் என்ன பண்றார், தியானம் பண்ணிட்டு அவளுடைய மந்திரத்தை ஜபிச்சுண்டு அந்த சுவர்ண புஷ்பங்களை கொண்டு அவளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு 12 வருஷ காலம் பிராட்டி என்னண்ட வந்து சேர்ந்துடுன்னு பிராட்டியை நோக்கி தபஸ் பண்ற பெருமாள். அப்படி பெருமாளுடைய 12 வருஷ கால தபஸுக்கு பிரதானம் தினம் அந்த சுவர்ண தாமர புஷ்பங்களை கொண்டு பிராட்டியை அர்ச்சனை பண்ணணும், அது பிரதானம். அப்ப 12 வருஷ காலமும் தினம் அவருக்கு அந்த குளத்திலே விளையக்கூடிய சுவர்ண தாமரை புஷ்பம் வேணும். பொதுவா சுவர்ண தாமர புஷ்பத்துல அர்ச்சனை பண்ணணும்னா இந்திரன் சொன்னா தினம் கூட பெருமாளுக்கு கூட கூடையா கொண்டு கொட்ட காத்துட்டு இருக்கான். ஆனா அந்த குளத்திலே பொற்றாமரையை பயிர் பண்ணி அதுல விளையக்கூடிய தாமரை வளரால பிராட்டி அர்ச்சனை பண்ணணும்னு அசரீனால அந்த சுவர்ண தாமரை தினம் வளரணும், எந்த தடங்களும் இல்லாம நன்னா வளரணும், சமிருத்தியா வளரணும், நிறைய புஷ்பம் வேணும் அப்படின்னு தாமரையை மலரச் செய்பவனான, தாமரையை மகிழ்விப்பவனான, தாமரை வளருவதற்கும் வாழ்வதற்கும் காரணமானவனான சூரிய நாராயணனை, சூரிய மண்டலத்திற்கு அந்தரியாமியாக சூரிய மண்டலத்தின் நடுவிலே விளங்குபவனான ஸ்ரீமன் நாராயணனை பெருமாள் இந்த குளத்தினுடைய கரையிலே பிரதிஷ்ட பண்ணினர். பொதுவா சூரியன் வந்தா தாமரை வளருதுன்னு சொல்றமோ இல்லையோ, அது சாமான்யமா இந்த ஆதித்யன் என்றும் நவகிரகங்களிலே ஒருவனாகவும் சொல்லப்படுகிற சூரியன் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த சூரியனுக்குள்ள இருந்துண்டு அந்த சூரியனை ஆட்டி வைக்கிற, இயக்கிற, அவன் அனுகிரகத்தினாலே அவனை வேலை வாங்குகிற பெருமாள் இருக்கான் பாருங்கோ, அவனுடைய அனுகிரகத்தினாலதான் நிஜமாவே எல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் சூரியனால நடக்கிறதுன்னு சொல்றாலும் அதெல்லாம் பெருமாளால, சூரிய மண்டலத்தில இருக்கக்கூடிய நாராயணனாலே நடக்கிறது. அதனால பெருமாள் இவரை காட்டிலும் மேலான வாழதான இவர் சேவிக்கணும். அதனால சூரியனை பிரதிஷ்ட பண்ணல, சூரிய நாராயணனை பிரதிஷ்ட பண்ணார். நிறைய பேர் தப்பா நினைச்சுண்டு ஏதோ அக்னி பகவான், வாயு பகவான், வருண பகவான் சொல்ற மாதிரி சூரியனை தான் சூரிய நாராயணன் சொல்றா போட்டுருக்கு அப்படின்னு சூரியன் நினைச்சுண்டு நிறைய பேர் ஏமாறுறா சேவிக்கிறா. ஆனா அவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளுக, புராணம் தெளிவா சொல்றது. அந்த சூரிய நாராயணனை அந்த குளத்தினுடைய கரையிலே பிரதிஷ்ட பண்ணி அவரை சேவிக்கிறார், பிரார்த்திக்கிறார். சுவாமி, உங்களுடைய அனுகிரகத்தினாலே இந்த பத்மசரஸிலே பொற்றாமரை புஷ்பங்கள் தினமும் பூக்கணும், நிறைய பூக்கணும், அதை கொண்டு நான் பிராட்டி அர்ச்சிக்கணும், பிராட்டி வரணும், அது உங்களுடைய பொறுப்பு, நீங்க தான் ரட்சிக்கணும், அனுகிரகம் பண்ணணும். திடீர்னு ஒரு நாள் தாமரை இல்லாம போயிடுத்து, தாமரையே பூக்களை என்ன அர்ச்சனைக்கு நான் என்ன பண்ணுவேன், பொற்றாமரை வேற எங்கேயான கிடைக்குமா, அதனால நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு பிரதிஷ்டை பண்ணி அவரையும் சேவிச்சுண்டு பிராட்டி நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருந்த. இன்னைக்கும் கூட திருச்சானூர்ல தாயார் சன்னதிக்கு பின்னாலே இருக்கக்கூடிய குளத்தினுடைய கரையிலே சூரிய நாராயண பெருமாளுக்கு சன்னதி உண்டு. ஆச்சரியமா, ரெண்டு கையிலையும் பொற்றாமரை புஷ்பங்களை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சூரிய நாராயணன் மூலவர், உற்சவர், செல்வர்னு சொல்லக்கூடிய 3 மூர்த்திகள் அங்க சேவை சாதிக்கிறார். அவசியம் சேவிக்க வேண்டிய பெருமாள், ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள். பெருமாளுடைய திருமுக மண்டலம் சூரியன் எப்படி பிரகாசமா இருப்பானோ அந்த மாதிரி பிரகாசமா ஜொலிக்கக்கூடியது. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, சூரியனை நேரா பார்த்தா கண்ணு பூசுறது இல்லையோ, ஆனா இவரை பார்த்தா கண்ணு பூசாது, பார்க்க பார்க்க கண் எடுக்கிறதுக்கே மனசு வராது, அத்தனை அழகா இருப்பார் பெருமாள். அவ்வளவு அடர்ந்த தைலம் பூசப்பட்டு கருப்பா இருக்கக்கூடிய திருமுக மண்டலத்திலும் கூட பெருமாளுடைய புன்னகை ரொம்ப நன்னா தெரியும். அப்படியே மழை மழன்னு குழந்தை போல இருக்கக்கூடிய புன்முறுவலோடு சேர்ந்த முகம் பெருமாளுடைய திருமுக மண்டலம். இவருக்கு ஒரு ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விசேஷமா திருமஞ்சனம் உண்டு. சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பெருமாளுக்கு ஒரு ஒரு ஞாயிறும் திருமஞ்சனம் உண்டு. வெள்ளி சனி இந்த ரெண்டு நாள் இந்த பெருமாளை சேவிச்சா கவச்சம் எல்லாம் இல்லாம வெறும் வஸ்திரம் மட்டும் உடுத்திட்டு பெருமாளுடைய நிஜமான திருமேனிய நன்னா சேவிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காத்தாலும் திருமஞ்சனம் ஆயிடுத்துன்னா பெருமாளுக்கு கவச்சம் சாத்தி அலங்காரம் எல்லாம் பண்ணுவா. அதனால பெருமாளுடைய நிஜ திருமேனிய சேவிக்கணும்னு நினைக்கிறவா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சேவிக்கலாம். அலங்காரத்தோட சேவிக்கணும்னா என்னைக்கு வேணாலும் போலாம் பெருமாளை சேவிக்க. அப்படி ஆச்சரியமான பெருமாள் இவர். திருமலையில ரதசப்தமி உற்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கிறது வழக்கம். சூரியனை அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் சூரியோதயத்தின் போது சூரிய வாகனத்திலே அவனுக்கு சேவை சாதிப்பர். சூரியன் உதயமாறதுக்கு முன்னாலேயே பெருமாள் சூரிய வாகனத்துல புறப்பாடாகி வந்து சூரியன் உதிக்கிற போது அவனுக்கு சித்தமா சேவை சாதிக்கிறதுக்காக காத்துட்டு இருப்பார் தன்னுடைய பக்தனுக்காக. அப்படி சூரிய வாகனத்துல எழுந்தருள்ற பெருமாள சூரியனானவன் சேவித்து மகிழ்வான். அதுக்கப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை, ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு வாகனம்னு ஏழு வாகனங்கள் நடக்கும். இந்த ஏழு வாகனங்களுக்கு நடுவுல மத்தியான சமயத்துல தீர்த்தவாரியம் நடக்கும் திருமலையில. அதே மாதிரிதான் கோவிந்தராஜனுக்கும் உண்டு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, கோவிந்தராஜனுக்கு கார்த்தால முதல்ல தீர்த்தவாரி ஆயிடும், அதன் பிறகு சூரிய உதயத்துக்கு சூரிய வாகனம் அப்படின்னு கடைசியா ராத்திரி கருட சேவன்னு ஏழு வாகனங்கள் ஒரு தீர்த்தவாரின்னு எட்டு உற்சவம் நடக்கும். ஏன்னா கோவிந்தராஜன் தீர்த்தவாரி கண்டுருன்றது நேத்து பார்த்த மலையினுடைய தாழ்வாரத்திலே இருக்கக்கூடியதான ஆழ்வார் தீர்த்தத்துல போய் தீர்த்தவாரி கண்டுருள்வர். அதனால பெருமாள் போனா வர நாழியாகன்றதுனால பின்மால மூணு மணிக்கே புறப்பட்டு போயிடுவார். யாரும் இல்லாத டிராபிக் இல்லாத இருட்டுல ஏகாந்தத்துல பெருமாள் புறப்பட்டு போயிட்டாரானா, அங்க சீக்கிரமா விறுவிறுன்னு தீர்த்தவாரியை முடிச்சுண்டு சூரியோதயம் ஆறத்துக்கு ஒரு ஒரு மணிக்கு முன்னாடியே கோவிலுக்கு வந்துடுவார். வந்து சூரிய வாகனத்திலே புறப்பாடாயி சூரியன் உதயமாகும் போது சூரியனுக்கு சூரிய வாகனத்துல சேவை. அப்படியே ஒரு ஒரு வாகனமா ஏழு வாகனங்கள் முடிஞ்சு ராத்திரி கருட சேவையோட உற்சவம் முடியும். இது கோவிந்தராஜனுக்கு. மலையில ரதசப்தமி எப்படி நடக்கிறதுன்றதெல்லாம் நீங்க நேரமே சேவிச்சிருப்பீங்கோ, டிவியில லைவும் காட்டுவா, அதனால அடியானது ரொம்ப சொல்ல வேண்டியது இல்ல. திருச்சானூர்ல தாயாருக்கும் ரதசப்தமி உண்டு. இது நிறைய பேருக்கு தெரியாது, மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா பலருக்கும் தெரியாத விஷயம். ரெகுலரா திருச்சானூர் வரவா கூட ரதசப்தமின்னாவே மலைதான் ஞாபகத்துக்கு வர்றது, நேரா மலைக்கு போயிடுற சுவாமி, திருச்சானூர்ல நடக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு பல பேர் சொல்லி அடியேன்னு கேட்டிருக்கேன். மலையில ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும்ன்றதுனால எங்கேயான ஒரு இடத்துல உட்கார்ந்துதான் பெருமாளை சேவிக்க முடியும். பெருமாள் நம்மளை கிராஸ் பண்ணி போறச்ச பெருமாளை சேவிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா திருப்பதி கோவிந்தராஜன் சன்னதியிலும் சரி, திருச்சானூர்ல தாயார் சன்னதியிலும் சரி, கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கும். மலையில இருக்கக்கூடிய கூட்டத்துல 1% கூட இருக்காது கூட்டம். அதனால எல்லா வாகனத்துக்கும் பெருமாளோடையே தாயாரோடையே வீதி பிரதட்சணம் வரலாம், நம்ம அவ்வளவு கிட்டக்க சேவிக்கலாம். திருச்சானூர்ல என்ன ஒரு விசேஷம்னா, கோவிந்தராஜன் பிரம்மோற்சவத்துல கூட கோவிந்தராஜனோடையே நம்ம 10 நாளும் வீதி புறப்பாடு வரலாம் பெருமாள் கிட்டக்கவே, கூட்டம் ரொம்ப இருக்காது. ஆனா தாயார் பிரம்மோற்சவத்துல அந்த மாதிரி வர முடியாது, அங்கங்க கேலரி மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பா, அங்க இருந்துதான் தாயார் சேவிக்க முடியும். தாயாரோடைய எல்லாம் வர முடியாது, நம்ம ஊர்ல வர மாதிரி எல்லாம் போலீஸ் கெடுபடி அதிகமா இருக்கும், கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா தாயார வாகன சேவையில கிட்ட அனுபவிச்சு சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா ரதசப்தமி அன்னைக்கு திருச்சானூர்ல போய் சேவிச்சோமானா அத்தி ஆச்சரியமான சேவை. அப்படியே குழந்தை அம்மா புடவையே அம்மாவோட முந்தானியை பிடிச்சிட்டு சுத்திட்டே இருக்கிற மாதிரி தாயார் புடவை பிடிச்சிட்டு பின்னாடியே சுத்திட்டு இருக்கலாம். ஏழு வாகனத்துக்கும் யாரும் நம்மள கேக்குறவா கிடையாது, அத்தனை ஏகாந்தமா இருக்கும். வரவாள்லாம் மலைக்கு போவா. சில பேர் இங்க நடக்கிற விஷயம் தெரிஞ்சவா ஊர்ல இருந்து நேரம் இங்க வந்து இறங்கி தாயார ஒரு வாகனத்துல சேவிச்சுட்டு கோவிந்தராஜன் ஒரு வாகனத்துல சேவிச்சுட்டு மலையேறி போய் மீதி வாகனங்கள் அங்க சேவிக்கிறதுன்றதும் உண்டு. அப்படி தாயாருக்கு ரதசப்தமி அன்னைக்கு தீர்த்தவாரி மட்டும் கிடையாது, ஏழு வாகன புறப்பாடு உண்டு. அந்த ஏழு வாகன புறப்பாடு நடக்கிறது பாருங்க, அதுக்கெல்லாம் முன்னால கார்த்தால 4 மணிக்கு தாயாருடைய அஸ்வ வாகனம்னு சொல்லக்கூடிய குதிரை வாகனம், தங்க குதிரை வாகனம், அந்த வாகனம் சூரியநாராயண பெருமாள் சன்னதிக்கு வந்து சேரும். முதல்ல கார்த்தால 4 மணிக்கு சூரிய நாராயணன் அந்த ஸ்வர்ண குதிர வாகனம், தாயார் எழுந்தருளக்கூடிய ஸ்வர்ண குதிர வாகனத்துல ஏறி தாயார் சன்னதியை பிரதட்சிணமா புறப்பாடு வருவார். முதல் உற்சவம் ரதசப்தமி அன்னைக்கு சூரிய நாராயண பெருமாளுக்கு தான். அந்த சூரிய நாராயண பெருமாள் எழுந்தருளின குதிர வாகனத்தை அப்படியே கொண்டு கோவிலுக்குள்ள ஏல பண்ணிடுவா. அதுல விசேஷம் என்னன்னா, பெருமாள் வாகனத்துல ஏறி புறப்பாடானாரோ இல்லையோ, அப்ப பெருமாளுக்கு புஷ்பம் மாலை எல்லாம் சமர்ப்பிச்சாலே, அப்ப புஷ்பம் மாலை இதெல்லாம் எடுத்து எடுத்து சாத்தும் போது உதிர்றதோ இல்லையோ, ரோஜா இதழ்கள்லாம் உதிரி இருக்கும், துளசி உதிரி இருக்கும், தவணம் உதிரி இருக்கும், சம்பங்கி புஷ்பம் உதிரி இருக்கும், சாமந்தி புஷ்பம் உதிரி இருக்கும், அந்த மாதிரி உதிரி புஷ்பங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் பொதுவா என்ன பண்ணுவான்னா, வாகன புறப்பாடு ஆயிடுத்துன்னா எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுருவா, வாகனத்தை சுத்தமா தொடச்சு எடுத்து வச்சிருவா. ஆனா அன்னைக்கு சூரிய நாராயணன் எழுந்திரளக்கூடிய அந்த குதிர வாகனம் இருக்கு பாருங்க, அதுல சிந்தி இருக்கிற புஷ்பங்கள்லாம் பெருமாளுடைய பிரசாதம், அதுல தாயார் எழுந்திருள்றது தாயாருக்கு திருவுள்ளம், அத கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பெருமாள் மேல இருந்து மாலையில இருந்து சிந்தின புஷ்பங்கள் துளசி அதெல்லாம் அப்படியேதான் இருக்கும், அதோடயே தாயார் அதுல எழுந்திருள்வா. அதனால முதல் புறப்பாடு சூரிய நாராயணனுக்கு தான், சூரிய நாராயணன் புறப்பாடாகி ஆஸ்தானத்துக்கு போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறமா தான் தாயார் சித்தமாகி முதல் வாகனத்துல சூரிய நாராயண சூரியனுக்கு சூரிய வாகனத்துல சேவை கொடுப்பா தாயார். அதுக்கப்புறம் ஏழு உற்சவங்கள் நடக்கும். இப்படி இன்னைக்கும் கூட தாயாரை காட்டிலும் பிரதானமான தெய்வமாக இந்த சூரிய நாராயணன் திருச்சானூரிலே எழுந்தருளியிருக்கிறார். இவர் சாதாரண சூரியன் அப்படின்னு நினைச்சுக்கிறவாளுக்கு அடியன் ஒண்ணு சொல்றேன், அப்படி சாதாரண சூரியனா இருந்தா தாயார் தனக்கு முன்னாலே அவரை இந்த வாகனத்திலே ஆரோகணம் பண்ணி அவர் புறப்பாடாய் வந்தாவிட்டு அவருடைய பிரசாதமா அதுல ஏறி போனோம்னு நினைப்பாளோ? மாட்டா, சாட்சாத் பெருமாளவர். அதனாலதான் திருவேங்கடமுடையான் கூட அவதாரம் பண்ணின போது தாயார தேடி வந்து தபஸ் பண்ணின போது தனக்கு முன்னாலே தோன்றிய பெருமாள் அப்படின்னுட்டு சூரிய நாராயணனை சேவிக்கிறார். அதனால அவர் சாட்சாத் பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றத மனசுல வச்சுக்கணும். இப்படி 12 வருஷ காலம் தபஸ் பூர்த்தி ஆன உடனே ஒரு கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ பஞ்சமி திதி உத்திராட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் சேர்ந்த ஒரு நன்னாள்ல மத்தியானம் அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய சமயம், அதாவது ஒரு 12:12-12:20 அந்த சமயத்துக்கு ஒரு தாமரை புஷ்பத்தில இருந்து மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியார் அவதாரம் பண்ணினான். பத்மா பத்ம சரோ மத்யே பிரசன்ன வதனே க்ஷணா பிராதுராசீத் ஜகன்னாதம் பஷ்யந்தீம் பிரிய தர்சனா. பத்மான்னு சொல்லக்கூடிய தாயார் பத்ம சரோ மத்யே பத்ம சரஸுக்கு நடுவிலே பிரசன்ன வதனேக்ஷம மலர்ந்த முகத்தோட சிரித்த கண்களோட ஜெகநாதம் பிராதுராசீத் ஜெகநாதம்னு சொல்லக்கூடிய அகில உலகங்களுக்கும் அதிபதியான பெருமாள் இருக்கிறானே ஸ்ரீனிவாசன், அவனுடைய முகத்திலே சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும்படியாக அவதாரம் பண்ணினாள். கொஞ்சமா நெஞ்சமா பாதாளத்துக்கு போய் தேடினான், கொல்காப்பூருக்கு போனா, அங்க போனா, இங்க போனா, எங்கெங்கயோ தேடினான். 12 வருஷ காலம் தபஸ் ஆயிடுத்து, இத்தனை நாள் பிராட்டியை பிரிஞ்சிருக்கான் பெருமாள், பிராட்டியை பார்க்கவே இல்லை. வரவழைக்கக்கூடிய பிராட்டியானவள் இந்த பஞ்சமி தீர்த்த தன்னைக்கு கார்த்திக சுக்லபக்ஷ பஞ்சமி உத்திராடம் வெள்ளிக்கிழமை கூடிய நாள்ல அபிஜித் முகூர்த்த வேலையிலே ஒரு தாமரை அப்படியே அந்த குளத்தில இருந்து வெளியில வர்றது, அந்த தாமரையில பிராட்டி நின்றுட்டு இருக்கா, கையில ஒரு மாலை வச்சுட்டு இருக்கா. அந்த மாலை வந்து கல்கார புஷ்ப மாலைன்னு பெயர் அதற்கு. அந்த மாலையோட பிராட்டி அவதாரம் பண்ணினா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி 12 வருஷ காலம் மகாலட்சுமியை குறித்து இந்த பத்ம சரஸ்கரையிலே தவம் பண்ணின திருவேங்கடமுடையானுக்கு நமஹா அப்படின்னு இந்த நாமாவளிக்கு அர்த்தம். ருக்மாப்ஜ சரசீகூல லக்ஷ்மீகிருத்த தபஸ்வி அப்படின்றதா இந்த நாமா இதை வர்ணித்தது. ருக்மாப்ஜ சரசீகூல லக்ஷ்மீகிருத்த தபஸ்வினே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. அடுத்தது 75வது நாமா லசல்லக்ஷ்மீகராம்போஜ தத்த கல்ஹார கஸ்ரஜே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. லசத் லக்ஷ்மி கராம்போஜ தத்த கல்ஹாரக ஸ்ரஜே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் லசத் லக்ஷ்மி கராம்போஜ தத்த கல்ஹாரக ஸ்ரஜா என்பது, ஸ்ரஜா என்பது லசத்து அப்படின்னா பிரகாசிக்கிறன்னு அர்த்தம். லக்ஷ்மின்னா பிராட்டியார், கராம்போஜம்னா தாமரை போன்ற கைகளை உடையவள் பிராட்டி, தத்த அப்படின்னா அவளாலே கொடுக்கப்பட்ட அவளாலே சமர்ப்பிக்கப்பட்ட, ஸ்ரஜ ஸ்ரஜு அப்படின்னா மாலைன்னு அர்த்தம், புஷ்ப மாலை, கல்ஹாரகம் அப்படின்னா கல்ஹார புஷ்பத்தினாலான மாலை. போன நாமாவினாலே சுக்ல பஞ்சமி அன்னைக்கு தாயார் பத்மசரஸ்னு சொல்லக்கூடிய குளத்திலே ஒரு தாமரையோடு தோன்றினாள்னு பார்த்தோம் இல்லையோ, அதனுடைய தொடர்ச்சி இந்த நாமாவளி. தோன்றினவள் எப்படி தோன்றினாள் அப்படின்னு இதுல சொல்றது. எதனால தோன்றினால், பெருமாள் 12 வருஷ காலம் தபஸ் பண்ணினா அதனால தோன்றினா அது போன நாமாவளியாலே. எப்படி தோன்றினால் அது இந்த நாமாவளியாலே. அந்த தாமரை அப்படி குளத்திலேருந்து வர்றது வெளியில பிராட்டி நின்றுட்டு இருக்கா ஆச்சரியமா, நல்ல மஞ்சள் நிறத்திலே பட்டு உடுத்தி கொண்டிருக்கிறாள், முகமெல்லாம் அத்தனை புன்முறுவல், கண்ணுல அத்தனை சந்தோஷம், பெருமாளை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்னுட்டு அதை விட 100 மடங்கு சந்தோஷம் இவனுக்கு. இத்தனை வருஷமா தேடி அலைஞ்சோம், இன்னைக்குதான் பிராட்டியை பார்க்க முடியறதுன்னு கண்கள்லாம் அப்படியே கண்ணிலேயே சிரிக்கிறான் பெருமாள். கண்கள்லாம் அப்படியே மலர்றது, முகம் மலர்ந்து போயிடுத்து, அத்தனை சந்தோஷம். அவனை காட்டிலும் அந்த க்ஷணத்துல இந்த லோகத்துல சந்தோஷமா இருந்தவா யாரும் கிடையாதுன்னு சொல்றபடிக்கு அத்தனை ஆனந்தம் பெருமாளுடைய முகத்திலே. அப்படி ஜெகநாதன் ஜனார்தனன்னு சொல்லக்கூடிய ஜனங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவனான பெருமாளுடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு பேரானந்தம் வரும்படியாக பிராட்டியானவள் இந்த குளத்திலிருந்து ஒரு பொற்றாமரை மலரிலிருந்து கையிலே கல்கார மாலையோடு கூட வந்தாள். கல்காரம் அப்படின்னாக்கா வெண்தாமரைன்னு அர்த்தம், வெள்ளை தாமரை. இவள் தோன்றியது பொற்றாமரையிலிருந்து, இவள் கைகளிலே ஏந்தி கொண்டு வந்தது வெள்ளை தாமரை மாலை. ஸ்ரஜு அப்படின்னா புஷ்பமாலைன்னு அர்த்தம். கல்காரக ஸ்ரஜு அப்படின்னா வெண்தாமரை மாலை. அதை ஏந்திண்டு வந்தா, வந்தவோ கரைக்கு வந்து நேர பெருமாள் திட்டக்க வந்து பெருமாளை காதலோட ஒரு பார்வை பார்த்து பெருமாளுடைய கழுத்திலே இந்த வெள்ள தாமர புஷ்ப மாலையை சமர்ப்பிச்சு பெருமாளை வரித்து கல்யாணம் பண்ணி கொண்டு அப்படி பெருமாள் ஆசையா பார்த்துட்டு நிக்கிறா. பெருமாள் கேட்கிறான், இது நியாயமா? ஒரு க்ஷணம் கூட உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி இத்தனை வருஷம் விட்டுட்டு போனங்களே பிராட்டி, இது நியாயமா அப்படின்னு பெருமாள் கேட்கிறச்ச பிராட்டியும் உணர்ச்சி வசப்பட்டு, சுவாமி அகலவில்லேன் இறையும், இனிமேல் ஒரு க்ஷணம் கூட உங்களை விட்டு பிரிய மாட்டேன். இறை பொழுது அப்படின்னா க்ஷண காலம், ஒரு செகண்ட்னு சொல்றமோ இல்லையோ, அந்த நேரம் கூட இனிமேல் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் சுவாமி. அகலகில்லேன், பிரிய மாட்டேன், பிரிய முடியாது என்னாலே. அகலேன் அப்படின்னு சொல்லல, அகலேன் அப்படின்னு சொன்னா என்னால பிரிய முடியும் ஆனா மாட்டேன். அகல கில்லேன் அப்படின்னா என்னால பிரியவே முடியாது சுவாமி, ஏதோ தெரியாம பண்ணிவிட்டேன், இனிமேல் பண்ணவே மாட்டேன், பண்ண முடியாது என்னால, உங்களை பிரியணும்ன்ற எண்ணமே வராது எனக்கு. அகலகில்லேன் இறையும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் இந்த அலர்மேல் மங்கை பெருமாளுடைய மார்பிலே ஏறி அமர்ந்தாளாம். இவளுக்கு பத்மாவதினு பெயர். பத்மம்னு சொல்லக்கூடிய தாமரையிலே இருந்து தோன்றியவளானபடியினாலே பத்மாவதி. ஆழ்வார் தமிழ்படுத்துகிற போது அலர் மேல் மங்கை அப்படின்னார். அலர் அப்படின்னா மலர், புஷ்பம். மேல்னா அதுக்கு மேல, மங்கை பெண்ணாக அவதரித்த பிராட்டி, புஷ்பத்திலிருந்து தோன்றிய பெண் அவள் அலர்மேல் மங்கை. அவள் இந்த கல்கார மாலையை பெருமாள் கழுத்திலே சுயம்வரமாக சூட்டி பெருமாளை கல்யாணம் பண்ணி கொண்டு இனிமேல் அகலகில்லேன், ஒரு க்ஷணமும் பிரிய மாட்டேன்னு அவனுடைய மார்பிலே ஏறி, வலது மார்பிலே ஏறி அமர்ந்தாள். அவள் தான் இப்போது அர்ச்சா விக்கிரகத்திலே கூட பெருமாளுடைய வலது மார்பிலே வியூகலட்சுமியாக இருக்கிறாள் அப்படின்றத அந்த நாமாவளியிலே நன்னாவே அனுபவித்தோம். அப்படி என்னைக்கு பெருமாள் பிராட்டிய சேர்ந்தானோ அன்னைக்கு அவளோட ரொம்ப சந்தோஷமா இருந்தான் பெருமாள். அவனுடைய கவலையெல்லாம் தீர்ந்து போயிடுத்து. பிராட்டி நித்யான பாயினின்னு பெயர். பெருமாளை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாமல் எப்போதும் இருக்கிறவள் அப்படின்னு நித்யான பாயினியும் நிரவத்யான் எல்லாம் சொல்றச்ச ஆச்சாரியாலும் கொண்டாடுறார். போன நாமாவும் இந்த நாமாவும் ரெண்டும் ஒன்னா சேர்த்து அனுபவிக்க வேணும். அது திருச்சானூர்ல இருக்கக்கூடியவளான அலர்மேல் மங்கை என்றும் பத்மாவதினு சொல்லக்கூடிய தாயாரனுடைய வைபவம் அது. இப்படி பத்மசரஸ்ல பிராட்டி ஆவிர்வவிக்கிறா, பெருமாளுடைய தபஸ் பூர்த்தியாருது, பிராட்டி அங்க வரா அப்படின்றத தெரிஞ்சுட்டு பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலான எல்லா தேவர்களும் அவாவ ஆமடியாள்களையும் அழைச்சிட்டு தம்பதியா போய் திவ்ய தம்பதிகளை சேவிக்கணும். பெருமாளும் பிராட்டியும் நமக்கெல்லாம் அம்மாவும் அப்பாவுமான திவ்ய தம்பதிகள், அவளை நாமெல்லாம் கூட தம்பதிகளா போய் சேவிக்கணும்னுட்டு அவளை சேவிக்கிற ஆசையில பல காலம் பிரிந்திருந்த பெருமாளும் பிராட்டியும் ஒன்று சேர்ந்து ஆனந்தமாக தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டு தங்களுடைய உல்லாசமான ஆனந்தத்தை பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகான காட்சியை சேவிக்கணும்னு வரா. அம்மா அப்பாக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறக்கிறது, குழந்தை வளர்றது, அம்மா அப்பாக்கு 60 70 அந்த மாதிரி ஏதோ ஒரு வர்றது. அப்ப குழந்தைகள்லாம் என்ன ஆசைப்படுறது, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை, நீங்க ரெண்டு பேரும் தம்பதிகளா மனையில எழுந்தருள் இருக்கணும், நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அதை பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு ஆசைப்படுறது, நன்னா செலவு பண்ணி விசேஷமா வைதிகமா ஏற்பாடு பண்றது, 60, 70, 80 நடக்கிறது, மாங்கலி தாரணம் எல்லாம் பண்ணிக்கிறா, ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறா, இதெல்லாம் பார்த்து குழந்தைகள் அத்தனை சந்தோஷப்படுறது. அவ கல்யாணத்தை பாக்குறதுக்கு நாம கொடுத்து வைக்கல, இப்ப பாக்குறோம் அப்படின்னு ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி தங்களுடைய தாயும் திருத்தகப்பனாரும் பிரிந்திருந்து மற்றொரு முறை இணைகிற இந்த கல்யாணம் போன்ற வைபவத்தை சுயம்பரமா பெருமாளுடைய கழுத்திலே பிராட்டி மாலை போட்டு அவனை ஏத்துண்டத சேவிக்கணும்னுட்டு அவன் பெற்ற குழந்தைகளான எல்லா தேவதைகளும் தங்களுடைய மனைவிமார்களையும் அழைச்சிட்டு வந்து தம்பதிகளா சேவிக்கிறா எல்லாரும். அப்படி எல்லாரும் சேவித்துக் கொண்டிருக்கிற போது பிராட்டி தான் கழுத்திலே போட்டுக் கொண்டிருந்த வெண்தாமரை மாலையை கழற்றி பெருமாளுடைய கழுத்திலே போட்டு அவனை அப்படியே சேர்த்து கட்டிண்ட, ஆலிங்கனம் பண்ணிண்டா. மகிழ்ச்சி, இத்தனை வருஷம் அவனை பிரிஞ்சிருந்த சோகம் தீர பெருமாளை சேர்த்து அணைத்துக் கொண்டாள். பெருமாள் பிராட்டிய பிரிஞ்சிருக்கான், பிராட்டி பெருமாளை பிரிஞ்சிருக்கா, அவளால அந்த சோகத்தை அந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னதான் கோவிச்சுக்கிறாப்புல கோவிச்சுட்டு அப்படி வைராக்கியமா வீம்பா இருந்துட்டாலும் கூட உண்மையான அன்பு இருக்கிறபடினாலே அவளால ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அந்த அன்பை வெளிப்படுத்தாம இருக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல, அப்படியே சேர்த்து அணைச்சு கட்டின்றா பெருமாளை. இதை அப்தி கன்யா பரிஸ்வக்த பக்ஷசே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹன்னு பிராட்டி அனைத்து ஆலிங்கனம் பண்ணப்பட்ட திருமார்பை உடையவன் என்கிற நாமாவளியிலே கூட அனுபவித்தோம் ஏற்கனவே. இது இரண்டாவது முறை. பிராட்டி புஷ்பத்தோட அந்த தாமரை புஷ்பத்திலேருந்து குளத்திலேருந்து அவதரிக்கும் போது அவள் கழுத்திலே வெண்தாமரை மாலையோடு தோன்றினாள். தன் கழுத்தில இருந்த மாலை எடுத்து பெருமாள் கழுத்துல போட்டு கல்யாணம் பண்ணிட்டான். இது நன்னா யோசிச்சு பாருங்க, வெறும ஒரு மாலையை போட்டா இவ மட்டும்தான் அவனுக்கு போட்டதா ஆறுது, இவ கழுத்துல இருக்கிற மாலையை அவனுக்கு போட்டதுனாலே இது சுயம்பரமாக ஒரு மாலை மாத்தல் போல ஒரு அனுபவம் இது. அப்படி பெருமாளுடைய மார்பிலே ஏறி அமர்ந்து விட்டால் பெருமாள் மார்பை அடைந்து விட்டாள். இப்போ எல்லாருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு, அப்பா அம்மாவும் அப்பாவும் ஒன்னா சேர்ந்துட்டா, இனிமேல் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்க போறா, நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, தெரிந்தோ தெரியாமலோ ஏதானும் ஒரு தப்பு பண்ணினா கூட தாயார் பார்த்துருவா, பெருமாளிடத்துல சொல்லி நமக்கு எல்லாம் சமாதானம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணுவா, இனிமேல் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறபடினாலே எல்லாருடைய கஷ்டமும் தீர்ந்தது, எல்லாம் வழக்கம் போல அவா பாத்துப்பா நமக்கு என்ன அப்படின்னு நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு பொறுப்பு அவள் இடத்துல ஒப்படைச்சுட்டு அவளை சேவிச்சுட்டு நிம்மதியா நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டா தேவர்கள் எல்லாரும் கூட. ஆயிட்டா, பிராட்டி வந்துட்டா, பெருமாள் மார்பில் ஏறி உட்காந்துட்டா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஆயிடுத்து. அடுத்தது என்ன பண்ணினா, பெருமாள் அனுகிரகம் பண்றான் அந்த பத்மசரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணிக்கு. ஹே பத்மசரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியே குலமே, நீதான் என்னுடைய மகாலட்சுமி உன்னிடத்திலிருந்து தோன்றுவதற்கு காரணமாக இருந்தாய், உன்னிடத்திலிருந்துதான் மகாலட்சுமி தோன்றி என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு என்னோடு சேர்ந்தாள், அதனால என்னுடைய கவலையை துடைத்து அவளை தாங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் விசேஷமா அனுகிரகம் பண்றேன். இந்த மூன்று லோகங்களிலும் விசேஷமான புகழ் உனக்கு உண்டாகும், பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம்னு சொல்லக்கூடிய மூன்று லோகங்களிலும் திருச்சுகனூரில இருக்கக்கூடிய பத்மசரஸ்னா இந்த மூணு லோகத்துல எல்லாருக்கும் தெரியும், அத்தனை பிரசித்தமான சரஸ்தானி திகழ்வாய், மூன்று லோகத்தில் உள்ளவர்களும் கூட ஒரு நாள் உன் காலடியில வந்து நிப்பா, இந்த சரஸ்னுடைய கரைக்கு வரமாட்டோமா, அந்த சரஸ்னுடைய கரையில நமக்கு நிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காதா, அந்த தீர்த்தத்துல நாம தாயாரோட சேர்ந்து தீர்த்தமாட மாட்டோமா, தாயார் அவதாரம் பண்ணின அந்த தீர்த்தம் நம்ம மேல பட்டுடாதா, நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடாதா, தாயாருடைய ஸ்ரீபாத தீர்த்தமானது நம்ம தலைக்கு நம்ம உடம்புக்கு படாதா அப்படின்னுட்டு தேவர்கள் என்ன ரிஷிகள் என்ன பக்தால் என்ன சாமானிய மனுஷர்கள் என்ன எல்லாம் கூட காத்துண்டு உன் இடத்துல வந்து உன் காலடியில மண்டிட்டு நிக்க போறா, அப்பேற்பட்ட வசந்த பெருமையை கீர்த்தியை நீ அடைய போகிறாய் அப்படின்னு பெருமாள் அந்த பத்மசரஸுக்கு வரம் கொடுத்தார். இத பத்ம புராணமானது நமக்கு எல்லாம் சொல்றது. உத்தாய சஸ்மிதா லக்ஷ்மீ ஆகத்ய ஹரிமஞ்சசா கல்ஹார மாலாம் உன்முச்ய விஷ்ணோஹோ கண்டே சமர்ப்பியச ஆலிங்கியதம் சதுர்பாஹும் சர்வலோகான் வியலோகயத் பாத்மம் சரஸ் சமீக்ஷ்யாத வரம் தஸ்மை ததௌ ஹரிஹி இத்யுக்த்வா கருடேஷானம் அதிருஹ்ய ரமாசகஹ போகிராஜகிரிம் கத்வா ஸ்வாமி புஷ்கரி நீதடே ரமதே ரமயை காந்தே ரமணீயே ஸ்ரீயஸ்பதி அப்படின்னு பத்மபுராணம் இத சொல்றது. உத்தாய சஸ்மிதா லக்ஷ்மிஹி ஆகத்திய ஹரிமஞ்சசா, மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பிராட்டி சஸ்மிதா சிரித்த முகத்தோடு கூட உத்தாய அந்த குளத்திலே இருந்து எழுந்தால், எழுந்து வந்தால், தோன்றினால், ஆகத்திய ஹரிமஞ்சசா நல்ல மஞ்சள் நிறத்திலே உள்ள பட்டுப்புடவையை அணிந்து கொண்டு வந்தால், எப்படி வந்தால், கல்ஹார மாலாம் உன்முச்சிய, கல்ஹார மாலைன்னு சொல்லக்கூடிய மாலையை கழுத்திலே அணிந்தவளாக, விஷ்ணோகோ கண்டே சமர்ப்பிச்ச, அணிந்து கொண்டு வந்தால் என்ன பண்ணினால், விஷ்ணுவினுடைய கழுத்திலே அந்த மாலையை சமர்ப்பித்தாள். தன் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை கழட்டி பெருமாளுடைய கழுத்துல மாலை மாத்தி கல்யாணம் பண்ணுண்டா. ஆலிங்கிய தம் சதுர்பாகும் சர்வலோகான் வியலோகயத்து, எல்லா லோகத்தில் உள்ள தேவர்கள் மனுஷர்கள் இவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறச்சையே, சதுர்பாகும் நான்கு தோள்களை உடைய திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள், சேர்த்து அணைத்துக் கொண்டாள். இப்படி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா. பாத்மம் சரஸ் சமீக்ஷியாத வரம் தஸ்மை ததௌ ஹரிஹி, பெருமாள் இந்த பத்ம சரஸ்னு சொல்லக்கூடிய இந்த திருக்குளத்திற்கு புஷ்கரிணிக்கு வரம் கொடுத்தார். மூன்று லோகங்களிலும் பிரசித்தமான புகழோடு நீ திகழப்போகிறாய் அப்படின்னுட்டு ஹரின்னு சொல்லக்கூடிய பெருமாள் வரம் ததௌ அதுக்கு வரம் கொடுத்தான், கொடுத்தா எடுத்து. அதுக்கப்புறம் என்னாச்சு, இதி உக்துவா கருடேஷானம் அதிருஹ்ய ரமாசகா, இத சொல்லிட்டு அந்த பத்மசரஸுக்கு இதை சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு வரம் கொடுத்துட்டு பெருமாள், கருடனின் பேர்ல இவனும் அலர்மேல் மங்கைன்னு சொல்லக்கூடிய பிராட்டியும் ஏறிக்கொண்டு மலைக்கு போயிட்டா திருமலைக்கு. இந்த ஸ்லோகத்துல சொல்றச்ச கருடேஷானம் அதிருஹ்ய ரமா சகஹா அப்படின்னு சொல்றிருக்கு, பிராட்டியோடு கூட கருடன் மீது பெருமாள் எழுந்தருளி பறந்து மலைக்கு போனான் அப்படின்னு. அது என்ன சுவாமி, பெருமாள் அப்படின்னாவே பிராட்டியோட தானே போவான், ரமாசகனா தானே போவான், அதையே இங்க பெருசா சொல்லிண்டு, பெருமாள் போனான்னு சொன்னா பத்தாதா அப்படின்னா, வரச்ச எப்படி வந்தான் திருச்சானூருக்கு, பிராட்டி இல்லாம இங்க பிராட்டி கிடைச்சிட மாட்டாளான்ற ஏக்கத்தோட வந்தான். இப்ப அந்த ஏக்கம் தீந்து போயிடுத்து, பிராட்டியோடு கூட போறான், எந்த பிராட்டியை தேடி வந்தானோ, எந்த பிராட்டி இல்லாம வந்தானோ அவளோட போனான் பெருமாள், வந்த காரியம் நிறைவேற்றித்து சந்தோஷமா போனான் அப்படின்றத காட்டுறதுக்காக புராணம் ரமாசகான்னு பிராட்டியோடு கூட போனான்னு சொல்றது. ஆனா கருட வாகனத்திலே பெருமாள் மட்டும்தானே எழுந்துருள்றான், பிராட்டி எங்க போனா, ஆனா இங்க ரமாசகான்னு சொல்றேன் அப்படின்னா, பிராட்டி பெருமாள் பக்கத்துல நிக்கலையே, ஏறி மார்பிள் உட்கார்ந்துண்டாலும், அதனால பெருமாள் மார்பிலேயே பிராட்டி நிரந்தரமா வசிச்சுட்டா. அப்ப பெருமாள் உட்கார்ந்துட்டானா, அவன் மார்பிள பிராட்டி ஏற்கனவே இருக்கா, அதையினால பெருமாள் கருடேஷானம் மதிருஹிய ஈசன் சொல்லக்கூடிய இந்த ஈஸ்வரன் பெருமாள் கருடன் மீது ஏறி அமர்ந்து பிராட்டியோடு கூட புறப்பட்டான் அப்படின்னா, கருடன் மேல பெருமாள் இருக்கான், பெருமாள் மார்புல பிராட்டி இருக்கா, இவன் மூணு பேரும் வைகுண்டத்துக்கு போனா, பூலோக வைகுண்டமான திருமலைக்கு போனா அப்படின்னுட்டு போயாச்சு. என்ன பண்ணினா, போகிராஜகிரிம் கத்வா ஸ்வாமி புஷ்கரிணி தட்டே ரமதே ரமயை காந்தே ரமணீயே ஸ்ரீயஸ்பதி. போகிராஜகிரிம் கத்வா, போகிராஜகிரின்னு சொல்லக்கூடிய திருமலைக்கு போய் சேர்ந்தார்கள். அங்க எங்க போனா, சுவாமி புஷ்கரிணி தட்டே, சுவாமி புஷ்கரிணியினுடைய கரைக்கு போய் சேர்ந்தார்கள். போய் என்ன பண்ணினா, ரமதே மகிழ்ந்தார்கள். எப்படி மகிழ்ந்தார்கள், ரமையை காந்தே, ரமான்னு சொல்லக்கூடிய பிராட்டியோடே ஏகாந்தத்திலே தனிமையிலே மகிழ்ந்தான். எப்படி மகிழ்ந்தான், ரமணீயமாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கும்படியாக மகிழ்ச்சியோட இருந்தான். யாரு அப்படின்னா, ஸ்ரீயஸ்பதிஹி திருமகள் கேள்வன், அலர்மேல் மங்கை நாயகன். இந்த ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்ரீயஸ்பதிஹின்ற பதத்துக்கு பதிலா வெங்கடேசகான்னு சொல்லியிருக்கலாம், கோவிந்தகான்னு சொல்லியிருக்கலாம், வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஸ்ரீயஸ்பதிஹின்னு சொன்னது அங்க எப்படி ரமாசகான்னு எந்த பிராட்டி இல்லாமல் வந்தானோ, அந்த பிராட்டியும் அழைத்து கொண்டு போனான், வந்த காரியம் ஆயிடுத்துன்னு தெரியப்படுத்தினாரோ, அந்த மாதிரி பிராட்டி இல்லாம பிராட்டியை தேடி தனிமையா இங்க கிடைப்பாளா அங்க கிடைப்பாளான்னு வராக பெருமாளை பிரார்த்திச்சுண்டு, மலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு மலை, ஒரு ஒரு தீர்த்தம், ஒரு ஒரு குகைன்னு கண்டெடுத்துலயும் பெருமாள் அப்படி அம்மாவை தொலைச்ச குழந்தை தேடுறாப்புல தேடிட்டு இருந்தான் பெருமாள். அப்ப பிராட்டி இல்லாமதான் முதல்ல இந்த மலைக்கு வந்தான், அவளை தேடிண்டு. இப்போ பிராட்டி கிடைச்ச உடனே அவளோட சேர்ந்து அவளுடைய கணவனாக அவளுடைய இருக்கான் அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்காக ஸ்ரீஹஸ்பதின்னு பிராட்டியுடன் சேர்ந்தவன்னு சொன்னார். போகி ராஜகிரி, போகி அப்படின்னா சேஷன் அப்படின்னு அர்த்தம். திருமணம் தாழ்வானுக்கு போகின்னு பெயர், பொதுவா பாம்பு, பாம்புக்கு போகின்னு பெயர். போகி ராஜன் அப்படின்னா பாம்புகளின் அரசன், யாரு? திருமணம் தாழ்வான். கருடன் எப்படி பக்ஷிராஜனோ, பறவைகளின் அரசனோ, பறவையறையா புல்லறையா அப்படின்னு சொல்றமோ, அந்த மாதிரி அனந்தன்னு சொல்லக்கூடிய திருமணம் தாழ்வான் ஆதிசேஷன் சேஷங்களுக்கெல்லாம் ராஜா, அதனால போகிராஜன் பெயர் அவனுக்கு. போகிராஜகிரி அப்படின்னா அந்த சேஷன் மலையாக இருக்கக்கூடிய இடம். திருமலை என்ன சொல்றோம், சேஷாச்சலம் சேஷாத்ரின்னு சொல்றமோ இல்லையோ, திருமணம் தாழ்வானே மலையாக படுத்துருக்கான்னு விட்டு. அப்ப சேஷாத்ரின்ற பெயருக்கு இன்னொரு பெயர் போகிராஜகிரின்றது, கிரின்னா மலை. அந்த திருவனம் தாழ்வான் மலையாக இருக்கக்கூடியதான திருமலைக்கு வந்து சேர்ந்தார்கள். சுவாமி புஷ்கரணி கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். வந்து பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தத்திலே அவ மனசுக்கு பிடிச்சபடி ரெண்டு பேரும் கையை கோத்துண்டு அப்படி இந்த திருமலை வனங்களிலே உலாவி கொண்டு மலையிலே இருக்கக்கூடிய அழகான வனங்கள், காடு, தோட்டம், தோப்பு, துறவு, தீர்த்தங்கள் இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுண்டு ஒன்னுத்த ஒன்னு வர்ணிச்சுண்டு பெருமாள் பிராட்டி இடத்துல சொல்றா, இந்த மலை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிராட்டி, ரொம்ப நன்னா இருக்கு, மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றச்ச, ஆமா சுவாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இந்த மலையிலேயே கடைசி வரைக்கும் அப்படியே கையை கோத்துண்டு பண்றதுன்றது மட்டும் இல்லாமல் ஆனாலும் கூட சந்தோஷமா கையை கோத்துண்டு ஆனந்தமா உலா வந்து கொண்டிருக்கிறார்கள், விஹரிக்கிறார்கள். விஹரித்தல் அப்படின்னா ஆனந்தமாக உலாவிறதல், சந்தோஷமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அது எப்படி இருக்கிறதா, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறதாம். பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தி கண்டருள்றா. பங்குனி உத்தரம்னு சொல்றோம், திருவாரிப்புறம்னு சொல்றோம், பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தி சேவன்றோம். பல மணி நேரம் காத்துன்று இருந்து போய் சேவிக்கிறோம். ஸ்ரீரங்கநாச்சியார் சேர்த்தின்றோம், உறையூர் சேர்த்தின்றோம், காஞ்சிபுரத்துல அஞ்சு தாயாரோட சேர்த்தின்னு சொல்றோம். இப்படி சேர்த்தி சேவன்னா தேடி தேடி போய் சேவிக்கிறோம். பொதுவா கணவன் மனைவி ஒன்றாக இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து ஏகாந்தம், தனிமை, பர்சனல். அதெல்லாம் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கூட நிக்க மாட்டாலோ இல்லையோ. ஆனா பெருமாளும் பிராட்டியும் அருகருகே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஆசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை சேர்த்தின்னு சொல்றோம். அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, முகம் சுளிக்கும்படியாக அருவறுப்பு எல்லாம் இல்ல. என்ன இது பப்ளிக் பிளேஸ்ல இப்படி நின்று இருக்கா ரெண்டு பேரும் ஒன்னா அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்ல. ஆஹா என்ன அழகு, பெருமாளும் பிராட்டி என்னமா ரெண்டு பேரும் ஒன்னா சேவை சாதிக்கிறா அப்படின்னு ரசிச்சு ரசிச்சு சேவிக்கிறோமோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த அலர்மேல் மங்கையும் திருவேங்கடமுடையானும் கையை கோத்துண்டு இந்த மலையில அப்படியே சுத்தி வர்றது பாக்குறதுக்கு அத்தனை ஆசையா இருக்கான், ரமிக்கும்படியா இருக்குதான், ரமணீயமா இருக்குதான். பாக்குறவெல்லாம் என்ன அழகா பெருமாளும் பிராட்டியும், ஆஹா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி, இவருக்காக அவ பிறந்திருக்கா, அவளுக்காக இவர் பிறந்திருக்கார், மேட் ஃபார் ஈச் அதர், என்ன அழகான ஜோடி. அவளுடைய தாம்பத்தியம் என்ன, என்ன ஒரு அழகான ஒற்றுமை அவள் இடத்துல. பெருமாள் எப்படி பிராட்டியை புரிஞ்சுருக்கான், பிராட்டி எப்படி பெருமாளை புரிஞ்சுருக்கான், இவாளுக்குள்ளேயா சண்டை வந்தது, இப்படி இருக்கிற பிராட்டியா இவனை விட்டுட்டு வந்துட்டா, நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லும்படியா பார்த்து பார்த்து ரசிக்கிறாளாம். இவா ரெண்டு பேரும் கையை கோத்துண்டு இந்த மலையில ஏகாந்தமா சுத்தி வரணும்னு சுத்தி வந்துட்டு இருக்கா, ஆனா எல்லாரும் இந்த அழக பார்த்து ரசிக்கிறா. அப்படி பார்த்தால் முகம் சுளிக்காதபடிக்கு, பார்த்து ரசிக்கிறபடிக்கு ஒரு அழகோடே கூட இந்த அழகான மலையிலே இந்த அழகனும் அழகியும் கையை கோர்த்து கொண்டு ஆனந்தமாக உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. இந்த ஸ்லோகத்தை தினம் திருமலையில மந்திர புஷ்பத்துல சொல்லக்கூடியது. இது எல்லா திவதேசங்கள்லயும் திருவாராதனத்தின் போது மந்திர புஷ்பம் அப்படின்னு வேத மந்திரங்கள், அந்த ஸ்தலத்தினுடைய ஸ்தல புராணத்திலே வரக்கூடிய முக்கியமான ஸ்லோகங்கள் இதையெல்லாம் சொல்லி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுன்றது வழக்கம். அந்த மாதிரி திருமலையிலே சொல்லக்கூடிய மந்திர புஷ்பத்திலே இந்த ஸ்லோகமானது தினமும் சொல்லப்படுறது. போகிராஜகிரிம் தத்வா சுவாமி புஷ்கரிணி தடே ரமதே ரமயை காந்தே ரமணீயே ஸ்ரீஹஸ்பதிஹி. ஆச்சரியமான ஸ்லோகம். இப்படி பெருமாளும் பிராட்டியும் திருவேங்கடமலைக்கு போய் சேர்ந்தா. இந்த பத்ம புராணத்தை பிரமாணமாக ஆதாரமாக கொண்டுதான் இன்னைக்கும் திருச்சானூர்னு சொல்லக்கூடிய அலர்மேல் மங்காபுரத்திலே தாயாருக்கு பிரம்மோற்சவம் நடக்கிறது. இதிலே சொல்லப்பட்டபடி கார்த்திகை மாசம் சுக்ல பஞ்சமி உத்திராட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை என்று தாயாரிலிருந்து அவதாரம் பண்ணினான் சொன்னதுக்கு தகுந்தபடி அன்னைக்குத்தான் தாயாருக்கு அவதார உற்சவம் அப்படின்னுட்டு அன்னைக்கு ஒன்பதாம் நாள் வர மாதிரி கணக்கு பண்ணி முன்னாடி எட்டு நாள் உற்சவம், ஒன்பதாம் நாள் அன்னைக்கு பஞ்சமி தீர்த்தம். தாயார் ஆசிரியமா மத்தியானம் அவள் எந்த வேலையிலே இந்த தீர்த்தத்திலே இருந்து அவதரிச்சாலோ அந்த வேலையிலே இந்த தீர்த்தத்திலே தீர்த்தவாரி கண்டருளுகிறாள். இதற்கு பஞ்சமி தீர்த்தம்னு பெயர். இந்த பெயர் ரொம்ப பிரசித்தமான பெயர். பஞ்சமி தீர்த்தம் அப்படின்னா, பஞ்சமி தீர்த்த உற்சவம் அப்படின்னா, பெருமாள் சாதித்தது போல மூன்று லோகங்களிலும் பிரசித்தி. தாயார் உற்சவம், திருச்சானூர் உற்சவம், தாயார் பிரம்மோற்சவம் அப்படின்னுலாம் சொல்றது வழக்கம் இல்லை. பஞ்சமி தீர்த்த உற்சவம், பஞ்சமி தீர்த்தம்னு தான் பிரசித்தி. அவ்வளவு ஃபேமஸான உற்சவம் இது. இந்த ஒன்பது நாளும் ஜனங்கள் அப்படியே கூட்டம் கூட்டமா வந்து சேவிச்சபடியே இருப்பா. குறிப்பா கருட சேவன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும். அதை விட தாயாருக்கு கஜவாகனம்னு சொல்லக்கூடிய யான வாகன தண்ணிக்கு கூட்டம் அதிகமா இருக்கும். எல்லாத்த காட்டிலும் இந்த பஞ்சமி தீர்த்தத்துக்கு கூட்டம் அதிகமா இருக்கும். எவ்வளவு அதிகமா இருக்கும்னா, திருமலையிலே திருவேங்கடமுடையான் புரட்டாசி சிரவண தண்ணிக்கு தீர்த்தவாரி கண்டுறான் பாருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதை விட பல மடங்கு கூட்டம் இருக்கும். திருவேங்கடமுடையான் தீர்த்தவாரியில சுலபமா இடம் பிடிச்சுடலாம், தீர்த்தமாடி விடலாம். ஒரு காத்தால ஒரு மூன்றரை மணில இருந்து காத்துட்டு இருந்தோம்னா ஒரு ஆறரை மணிக்கு புஷ்கரணிக்குள்ள உருவா பெருமாளோட சேர்ந்து தீர்த்தமாடிடலாம். மூணு மணி நேரம் காத்துட்டு இருந்தா போதும் திருவேங்கடமுடையானோட தீர்த்தமாட, அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. தாயாரோட சேர்ந்து தீர்த்தமாடணும்னா 12-15 மணி நேரம் எல்லாம் காத்துட்டு இருக்கணும். மத்தியானம் 12 மணிக்கு தாயார் சக்கரத்தாழ்வாரம் ஸ்ரீசட்டாரியும் குளத்துல இறங்குறா அப்படின்னா 11:30 to 11:30 தான் குளத்து உள்ள பப்ளிக் அலோவ் பண்ணுவா. ராத்திரி 8 to 9 இருந்தே ஜனங்கள் காத்துட்டு இருக்கோம். எங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ரோட்ல அங்கங்க ரோட்லயே பந்தல் போட்டு தரைய பெருக்கி வச்சிருப்பா. பஸ் போற ரோட்ல அன்னைக்கு ஒரு நாள் பஸ் எல்லாம் பிளாக் பண்ணிடுவா. ரோட்லயே அவாவா பைய வச்சுட்டு அந்த பைய மேல தலை வச்சு படுத்துக்கிறது, அங்கங்க கொடுக்குற சாதத்தை வாங்கி சாப்பிட்டு ஜனங்கள்லாம் மழை வந்தா போச்சு, பனி வந்தாலும் போச்சு, எதுனாலும் ஜனங்கள் கொசுக்கடியில் அனுபவிச்சுட்டு 12-15 மணி நேரம் எல்லாம் காத்துட்டு இருந்து எப்படியானும் தாயாரோட சேர்ந்து தீர்த்தம் ஆடிடணும் அப்படின்னு வருஷத்துல ஒரு நாள் இதை ஒரு விரதமா வச்சுட்டு கண்டிப்பா இந்த முறை தீர்த்தமாடிய ஆனோன்னு எங்கெங்க இருந்தோ தூரமா இருக்கக்கூடிய ஜனங்கள், ஒரு கை இல்லாதவா, ஒரு கால் இல்லாதவா, சாதாரணமா நடக்க முடியாம உடம்புல இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் கூட பொருட்படுத்தாம கை குழந்தைகள் எடுத்துட்டு வயசானவாளை வச்சுட்டு தலைமையில பையும் சுமந்துண்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வந்து தாயாரோட தீர்த்தமாடுவா. சரி, கஷ்டப்பட்டு இத்தனை நேரம் காத்துட்டு இருந்து தாயாரோட தீர்த்தமாட்டா ஆயிடுத்து அவ்வளவுதானா அப்படின்னா, அப்படி இல்ல. ஒரு பேட்ச் வரும், தீர்த்தமாட்டிட்டு போகும், அடுத்த பேட்ச் உள்ள வரும். இந்த மாதிரி போலீஸ்காராலே கிட்டத்தட்ட 10-12 பேட்ச் விடுவா. ஒரு பேட்சுக்கு 50,000 பேர் குறையாம தீர்த்தமாடுவா. இப்படி பல ஜனங்கள் அதுல இறங்கி வர போக வர போக வர போக வந்து ஒரு முழுக்கு போட்டாலான்னா 10 போலீஸ்காரா விசிலோட தீர்த்தத்திலேயே நிப்பா, ஜலத்திலேயே இருப்பா. ரொம்ப நேரம் குளிச்சா நிறைய பேர் வந்து குளிக்கிறதுக்கு நேரம் போறாது, போங்கோன்னு விரட்டின்றே இருப்பா விசில் ஊதி. அந்த மாதிரி வந்துட்டாலானா ராத்திரி 12-12 வரைக்கும் ஜனங்கள் அது பாட்டுக்கு வரதே இறங்கி முழுகிட்டு போயிட்டே இருக்கும். தாயார சேவிக்கிறாலோ இல்லையோ அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடிட்டு போயிட்டே இருப்பா. ஸ்கூலுக்கு போன குழந்தைகள் வந்தா அவாலேஷன் வருவா. வேலைக்கு போன பெண்கள் புருஷாய்வெல்லாம் வேலைக்கு போனான்னா குடும்பத்தோட ஒரு பைக்ல 4 or 5 எல்லாம் கூட வந்து ராத்திரி நேரம் வருவா. 10 or 11 புஷ்கரணி திறந்திருக்கும், அந்த குளத்துல மூழ்கிட்டு கோபுரத்தை பார்த்து கையை கூப்பிட்டு போயிட்டே இருப்பா. அப்படி தாயார சேவிக்கிறத காட்டிலும் அந்த பஞ்சமி தீர்த்தத்திலே தாயாருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்திலே தீர்த்தமாடணும் அப்படின்றது ரொம்ப விசேஷம். இதுதான் பெருமாளுடைய சத்தியமான வாக்கு. மூன்று லோகங்களிலே நீ பிரசித்தமான தீர்த்தமாக இருப்பாய் அப்படின்னுட்டு பெருமாள் பண்ணின அனுகிரகம் இன்னைக்கு அந்த பஞ்சமி தீர்த்தத்துக்கு விசேஷமான பிரசஸ்தி, ஒரு புகழ். எப்படின்னா, இந்த வரம் கொடுத்த பெருமாளுடைய சக்கர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தவாரி கூட அவ்வளவு கூட்டம் கிடையாது. மூணு லோகத்திலே நீ பிரசித்தமான தீர்த்தவாரியாக விளங்குவாய்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு அதை விட பிரசித்தமா இவர் தீர்த்தவாரி இருந்தா இவர் கொடுத்த வரத்துக்கு அழகு இல்லையோ இல்லையோ, அதனால தன்னுடைய தீர்த்தவாரிக்கு கூட பெருமாள் ஜனங்களை குறைச்சிக்கிறான். அவ்வளவு விசேஷமான பஞ்சமி தீர்த்தவாரி இது. அத்தியாசரியமா நடக்கும், நிறைய போலீஸ் கெடுபிடி, ஜனங்கள் ரொம்ப சிரமப்படும். இருந்தாலும் தாயாரோட தீர்த்தமாடணும்ன்ற ஜனங்களுடைய அந்த பக்தி, நம்ம அம்மா அவளோட சேர்ந்து அவளுடைய பிறந்த நாள்ல நாம சந்தோஷமா இருக்கணும்னு அந்த ஜனங்க மனசுல நினைக்கக்கூடியதான அந்த ஒரு பக்தி தான் அவ இவ்வளவு கஷ்டப்பட்டும் அதை பொருட்படுத்தாம தீர்த்தமாடுறதுக்கு காரணம். பஞ்சமி தீர்த்த உற்சவம் எப்படி நடக்கிறது, அன்னைக்கு தாயாருக்கு பெருமாள் என்னென்னலாம் பரிசுகளை கொடுத்தனுப்புறார், அந்த பரிசுகள்லாம் எங்க தொடங்கி எப்படி வருது, என்னென்ன பரிசுகள்லாம் கொடுக்கிறார், அது வந்து தாயாருக்கு தீர்த்தவாரி எப்படி ஆறுது. அதாவது இந்த பஞ்சமி தீர்த்தத்தை அன்னைக்கு மலையில ஒரு உற்சவம், தாயாருக்கு ஒரு உற்சவம். மலையில என்னென்ன நடக்கிறதோ அது ஒரு பக்கம் லைவா காட்டின்னு இருப்பான். அப்பப்போ இங்க திருச்சானூர்ல என்னென்ன நடக்கிறது, தாயார் வெளியில வந்தா புது புடவை உடுத்திண்டா புறப்பாடானா மண்டபத்துக்கு போய் சேர்ந்துட்டான், இது ஒரு பக்கம் காட்டிட்டு இருப்பான். அப்புறம் அந்த மரியாதை வந்த உடனே அதுல இருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் தாயாருக்கு சமர்ப்பித்து அதுக்கப்புறமா தாயார் குளத்துல இறங்கி தீர்த்தவாரியாகும். அதுக்கப்புறம் பெருமாள் கொடுத்த பரிசை எல்லாம் தாயார் போட்டுண்டு புறப்பாடு வருவா, ராத்திரி போய் கொடியிறங்கி உற்சவம் முடியும். இந்த பஞ்சமி தீர்த்த உற்சவத்தினுடைய வர்ணனம் அடுத்த உபன்யாசத்திலே. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே. ஸ்ரீமதே அலர்மேல் மங்கானாயிகா சமேத ஸ்ரீனிவாச பரபிரம்மனே நமஹா.